ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கிருபையாரங்கினிஞ்ச சபாதம் தத் சந்திரா பாகமான் தத்ரே மனுகுடம் ஸ்ரீஷ்டதா பூர்ணமகிரம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கிருபையா பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் சத்தஸ்தம் ஸ்ரீவராகம் முனிவரமணகம் தேவியம் ஸ்ரேயகம் வேதாந்த லக்ஷ்மணமுனீந்த கர்பார்த்த போதம் தத்பாதயுக்மதீர்கபங்கராஜம் ஸ்ரீயந்தயுக்மதூரிபரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் ஸ்ரீவாதயோகி சிரமணி குருநாளப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருவதையோரத்தில ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமாவஜ முனி வினய பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத் ஸ்ரீபாத ராமானுஜ முனிமபரம் ஸ்ரேய ஞானவார்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி குருநாளப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாதயோகி சிர குருவதையோரத்தில ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா குயமணி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபுரம் ஸ்ரீயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஜபதே நமத்பிதபரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திர குரு உத்தமேன ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ பிராப்த ஸ்ருத்யபதம் ஸ்ரீ மதுரையும் ஸ்ரீபாத ராமானுஜா ஸ்ரீ ஸ்ரீபாத முனிந்த தேசிக முனிம் ஸ்ரீயோனிபிந்தம் ஸ்ரீயே ஸ்ரீகிருஷ்ண தேசிகபதாம் பிரபங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்த போதம் தரியந்த தேசிகை தீந்த ஷடாய மூர்த்தி கோபால தேசிய சிகாமணிமாஸ்ரேயாமஹா ஸ்ரீரங்கநாத குருபாதுரோஜகம்சம் வேதாந்த தேசிக பதாம் பிரபங்கராஜம் ஸ்ரீமத்ய தீந்த ஷடகோபதேயாவளம்பம் வேதாந்த லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே பரியாய பாஷ்யகாராய பிரணிதாத்ரிமிதுன்வதே பிரம்மதந்திர ஸ்வதந்திராதிதீய பிரம்மணே நமஹ ஸ்ரீமத் லக்ஷ்மண யோகீந்த சித்தாந்த விஜயத்வைதம் விஸ்வாமித்ரகுடோத்பூதம் பததாத்யமகம் பஜே சர்வதந்திரஸ்வதந்திராசிம்ஹாய விவாதனாம் வேதாந்தாச்சாரியவத்யாய வெங்கடேசாய மங்களம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கே கேதரி வேதாந்தாச்சாரியவத்யோமேதத்தாம் ததாகதி ராமம் லக்ஷ்மணமுனி பிரவிநாதமாகம் பிரசாதே ரேத்சூக்தி ஸ்வாதீர் வரிகாம் ஸ்ருதிம் யசிதாரஸ்வதம் ஸ்ரோதோபகடா பௌதவாதிபம் ஸ்ருதீனாம் விஸ்வாயாலம் ஷடாஜிந்தோ உபாஸ்மகே அஸ்மத்குரு பரமகுருவரவோ நோதயாமணம் ராமம் பத்மாஷ்டேஜரமாரீம் வந்தே இணையில் சந்தரித்தவரை சரணம் புக்குயா நிறைவே ஒரு குருக்கள் நிறை வணங்கி மின்னருளால் பெரும்பூதூர் வந்து அருள் விரியனம் வியாழ வந்தார் மணக்கால் நம்பிரன் நிறைய அவர் குலைத்த உய்யக் கொண்டால் நாதமுனி சடகோ வந்தேரநாதன் நமதத்தில் மகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அழைகின்றேனே இசந்து மேலே வசதா துரியாகலங்காஞ்சரா கடாக்கா ஸ்ரோத்ரேழுமும் சாமம் தங்கரந்தீம் சரஸ்வதீம் சந்ததகாமதேனும் சந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீஜனத்ராணசேகராக ஜெயந்தி ஹோணத்ராணவதங்கதிரேணோக பரதாய பரம் நமோ சுதஸ்மை பிரமோதாரணாய பக்தி பாஜா விபக்யவஜேடம் ரிதோ ராகவ பாதுகா பிரபாவகா ஸ்ரீ கிருஷ்ணஜித்தபடநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜகரிஜந்தன யோக திருஷ்யாம் தாக்காட்சமாம் கருணையாகமடா விவாண்யாம் கோதாம் அனஞ்ச சரணாசரணம் பிரபத்யே சுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராண்டபத்த தீட்சம் தயானிதிம் தேகபதாம் சரண்யம் தேவம் ஹேக்ரீவமகம் பிரபத்யே மணிபாதுகையோர்ஜு கம்முராரேகேவமணித்யம் விதாது மங்களாணி அதிகத்தஜராதரஸ்ரக்ஷாமணுகம் பாக்ஷமயோகோ இவாவதாரக சித்தம் தத் சம்பதாயே ஸ்திரதியமணகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மநிஷ்டம் தத்தஸ்தம் சத்யபாதம் தவேன் இதே ஆதாதுத்யாத வேதம் நம்பாது யாரி முக்தம் திதவிடையகடம் தீர்க்கவந்தும் தயாலம் தாதித்யே சாதிதாரம் ஸ்வபரஹிதபலம் தேசிகம் பூஷ்ணரீத்வேது ஸ்ரீரங்கநாதிரி பாதுகாபியாம் நமஹ பாகவதாளுக்கு மங்களாசாசனம் வர பங்குனி புஷ்யம் மார்ச் 31 அன்று ஸ்ரீமத் திருக்குழந்தை தின ஆண்டவனுடையதான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச விருதராஜகாச்சாரிய இத்தியாதி விருதபாதரான ஸ்ரீமத் திருக்குழந்த ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானு மகாதேசிகன் அஸ்வஸ்வாமி அஸ்வதாச்சாரியம் அவருடைய திருநக்ஷத்திர வைபவம் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமத் பரமஹம்ச விருதராஜகாச்சாரிய இத்தியாதி ஸ்ரீரங்கராம ஸ்ரீ வராஹ மகாதேசியன் நியமனம் அனுகிரகம் எழுந்தருளி இருக்கிற இடத்துல அவருடைய அன்பயத்தோடு கூட அவர் ஆத்தியக்ஷத்திரம் நடக்குது அங்கங்கா ஆசிரம சிஷால் அபிமானிகள் அந்த திருநக்ஷத்திர வைபவத்தில் அன்வைக்கிறார் அன்றைய தினம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக அடியனுடைய சுகிருத்தா இருக்கக்கூடியவர் சிவசாச்சார சுவாமி. அந்த சுவாமி தான் திருக்குழந்தை ஆண்டவருடைய பெருமையை அனுபவிக்கணுங்கிற ஆசையினாலே அடியனிடத்திலே நான் அந்த ஆச்சாரியன் பக்கத்திலே சில காலம் இருந்து வத்தித்து ஒதுங்கி இருந்த அந்த அனுபவங்களை சிலவற்றை பகிர்ந்துகிடும்னு அந்த சுவாமி ஆசைப்பட்டு நியமித்தார். அவரோட பகிர்ந்து கணுங்கிற ஆசை அடியனுக்கும் இருந்தது. அடியனுக்கு பெருத்த உபகாரம் பண்ணார். அவர் ஒரு சமயம் ரொம்ப அவசரமாக அவர் திருநக்ஷத்திர வைபவத்துக்கு வர வேண்டி இருக்கச்சே, புருஷ சுவாமியோட சதாபிஷேக உற்சவத்துக்கு வர வேண்டி இருக்கச்சே, மேல்கோட்டையிலிருந்து அடியனை காதில் அழிச்சுன்னு வந்தார். முதல் நாள் ராத்திரி கிளம்பி வருணா காத்தாடி அப்படி உபகரிக்கக்கூடிய மகான். அதனால அவரிடத்துல கிடைக்கிறதை தெரிவிக்கவும் எனக்கு பிரார்த்தம். அதை விட ஆசிரமத்தில் ஆச்சாரியன் திருநாமத்தை போற்றி முகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சற்றளவோ உண்ணம் பெற்றதற்கே என்று விழித்துக் கொண்டிருக்கும் போது தூங்கிருக்கும் போது நினைவு இருக்காது. அசந்து தூங்கிருப்போம், எந்த நினைவுகளும் வராது. மற்றபடி அனைத்தும் திருக்குழந்தை ஆண்டவன் விஷயமாகவே சித்தனம் செய்ய கடவப்பட்டவன் தான். அந்த ஆச்சாரியோத்தமன் அடியேனுக்கு அப்பேற்பட்ட அனுகிரக விசேஷத்தை பல்படிகால் அடியே இணைந்து நெய்ந்து உழுகரைந்து உருகும்படியான அனுகிரக விசேஷங்களை அடியனுக்கு பணியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது உசந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்காக ஆண்டவனை பத்தி எல்லாரோடையும் பகிர்ந்துக்கும்படியா ஒரு ரெக்கார்டு ஆடியோ கொடுக்கணும்னு நியமிக்கும் போது சொல்லாம இருக்க முடியுமா? எப்போதும் நான் நினைச்சிருக்கிற நினைவுகளை நான் அசைவு அசவ எனக்கு மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படி மாடு அசைபோடும்னு சொல்லுவா. அந்த மாதிரி அசைபோடும்படியான விஷயங்கள் பற்பல. அதுல சில அனுபவங்கள் பாகவதாரோட புகுந்து கடமைப்பட்டிருக்கேன் ஆசிரம சிஷ்யார் அபிமானிகளோட. 1963 வருஷம் ஆண்டவன் அவதரித்த முதல் சங்கல்பம் அங்க வடுவூர்ல நடந்தது. அதற்கு முன்னால நான் ஆசிரமத்துக்கு போனவும் கிடையாது. எங்க அப்பா இது ஒரு சமயங்கள்ல ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆச்சாரியாரை சேவிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுவரை அடிய 55 பிறந்து அந்த 63 வரைக்கும் ஆச்சாரியான சேவிக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சதில்லை. வடுவூர் வந்திருக்கும் போது 60 ஐஷிங்கள் 59 அங்க யாத்திரையா வரும்போது தாத்தா பாத்திர இருந்து முக்கூர் ஐஷிங்கரை சேவிச்சிருக்கேன். தேவனார் ஐஷிங்கரை சேவிச்சேன்னா அடி இருக்கு ஞாபகம் இல்லை. முக்கூர் ஐஷிங்கரை சேவிச்சது ஞாபகம் கூறணும். அதன் பிறகு 63 ஆண்டவன் முதல் சங்கல்பங்கிறது பின்னால எனக்கு தெரியும். அந்த சமயத்துல நான் சிறு பிள்ள, 9 எனக்கு அப்ப. அதனால இதுலெல்லாம் அவ்வளவு தூரம் சற்றுன்னு பேசி பழகிறது கிடையாது. ஊர்ல நிறைய ஸ்ரீவைஷ்ணவா திருமாளிகைகள் இருந்ததால சுவாமி ஆண்டவன் இங்க எழுந்தருளி இருக்காரு எழுந்தருளி இருக்காருன்னு சொல்லியிருக்கிறத வச்சுட்டு ஆண்டவன் அப்பங்க எழுந்தருளியாச்சு எழுந்து இருந்தாச்சுன்னு தெரியும். அப்ப எனக்கு ஆண்டவனை பத்தி அப்பதான் அவதாரம் ஆயிருக்கு. 63 வருஷம்தான் ஆண்டவன் சன்னியாசாசிரமம் ஸ்வீகரம் பண்ணி ஆண்டவனை அவதரிச்சது முதல் சங்கல்பம் நடக்கிறதுங்கிற விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் மடத்து பாடசாலை முதலா விடுவூர்ல மடத்து பாடசாலை படிச்சிருந்துட்டேன். அங்க சாயங்காலம் ஒரு நாள் 4:30 ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்தோம். அந்த மடத்து பாடசாலை அப்ப ஒரு 30-40 வித்தியார்த்திகள். அந்த மாதிரி எல்லாரும் அந்தந்த தெருக்களுக்கு போவோம். எங்க தெரு புராண தெருனால என் தாத்தா வாத்துக்கு வந்துருக்கேன். இந்த மடத்து பாடசாலை எங்களுடைய மாதுர குமாரா நரசிம்மத்தனிதர் ஆராதகர் ஆறாம்தாச்சார்னு ஏற்றுக்க அவர் இன்னும் சில பேர் சேர்ந்து வந்துருக்கிற சமயத்துல ஆண்டவன் எடியாதுன்னு யாரோ ஒருத்தர் ஓரமா கொஞ்சம் ஒதுங்கின்னு கூட குழந்தைகளா ஆண்டவன் எடியாதுன்னு சொன்னான். பெரியவாள் பழக்கி வச்சிருக்கிறது இந்த மாதிரி பெரியவா மகான்கள் ஆச்சாரியால் ஆண்டவள் எடுக்கிற உடனே எல்லாரும் டிராயர் சட்டையோட டிராயர் சொக்காவோட இருந்தவா அரை டிராயர் தான் அஞ்சாவது படிச்சிருந்தாங்க. பேண்டெல்லாம் வாங்கி தரமாட்டா கிராமங்கள்ல அரை டிராயர் புதுசு இருக்கோ தான் கிடைக்கும். சேவிச்சோம் நாங்கள் யார் இந்த குழந்தைகள் அப்படின்னு ஆண்டவன் கேட்டாச்சு. அப்ப அடியனுடைய ஒரு உண்ணூட்டு மாமா பிள்ளை மாதுரகுமார் வடுவூர் ஆராதகர் பிள்ளை கூட இருந்தார். அவர் சொன்னா வடுவூர் மடத்துல திருவாராதன மன்றர் அவருடைய ஓ அவர் ஆசிரியர் சித்தப்பாவோட தௌதிட்டார் அப்படின்ன உடனே ஆத்துல ஆண்டவன் சிஷ்யான்னு பேசுவா. அதனால நான் என்னையும் அறியாம அடியன் ஆண்டவன் சிஷ்யன் தாங்க சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் ஆண்டவன் சிஷ்யன் தான் அப்படின்னு உடனே சட்டுன்னு அந்த சமயத்தில் சொன்ன உடனே ஆண்டவன் அவன் நல்ல சந்நிதி சம்பிரதாயம் நல்ல முக்கியமா சந்நிதி சம்பிரதாயத்தை சேர்ந்துவாடாச்சு அவர் பேர் என்ன பண்ற ஆண்டவன் சம்பிரதாயம் ஆண்டவன் சற்று நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வாய்ட்ட கேட்டாச்சு. உடனே நான் அவருடைய பொண்ணோட பிள்ளை அப்படின்னு சொல்ல ஓ சரி அப்படின்னு கேட்டு உடனே பாண்டவன் சாதித்தது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஞாபகம் இருக்கு. இந்த பக்கத்தை இந்த வாழை பார்த்து நாளைக்கு துவாதசி இந்த குழந்தைகள்லாம் அங்கே ஆசிரமத்தில் சாப்பிட வச்சிருப்போம் அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அங்கே உள்ளூர்லேயே கிராமங்களில் இந்த மாதிரி ஆச்சாரியால் தான் எழுதினா ஆண்டவன் தான் அங்கே ஆங்கல்ல தான் எழுதியாயிருக்கும். ஐஷிங்கர் என்ன மடம் இருக்கு எழுப்பார் ஆண்டவன் சிஷ்யால் அங்கல தான். ஏன்னா அது ஒரு சங்கல்பமான தலை தெரிந்தூர் ஆண்டவன் ஒரு ஆத்துலேருந்து சங்கல்பம் பண்ணியாச்சு அதே ஆத்துல ஆண்டவன் சங்கல்பம் பண்ணிட்டாச்சு. வேம்பு மாமான்னு பேர் அவருக்கு உடவூர் வேம்பு மாமான்னு அவ்வாத்துல தான் வரச்சொல்லும் போனும் ஆண்டவன் சாதிச்ச உடனே வயை நாளைக்கு எதாவது சாப்பிட ஆசிரமத்துக்கு அங்க வாங்கோடா அடி எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு யாரோ ஒரு பையன் தூக்கா சொன்னான். எங்க வரணும் அப்படின்னு கேட்டான் உடனே அவன் வடக்கு தெரியும் வேம்பு மாமாவான் தெரிய முடியடா அங்கதான் சுவாமி எழுதுக்க ஆண்டவன் எழுதியாயிருக்கு அங்க வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டோம் ஆண்டவன் எழுதியாயிட்டு அது அடியனுக்கு ஆண்டவனுடைய முதல் கடாட்சம் அடியனுக்கு கிடைச்சது. அத சிதை ரிமம்பர் தேதியதான் ஞாபகம் இல்லை. ஆண்டவனை பத்தி சொல்ல வந்தேன் அடியனுக்கு ஆண்டவன் இடத்துல ஏற்பட்ட முதல் கடாட்சம் அதை பகுத்து கடும்புற எண்ணம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஆளவந்தார் சாரிக்கிற ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளோட நேரம் பேசுறதாவே ஸ்லோகங்கள் இருக்கும். உன்னுடைய திருவடியை குறித்து ஒரு தரம் கைகூப்பிலேனா ஒரு அஞ்சலி சமர்ப்பிச்சா நான் இல்லை யார் செய்தாலும் என் பெருமானே உன் திருவடிகளை குறித்து யாரோ ஒருவனாலே ஏதோ ஒரு சமயத்திலே ஏதோ ஒரு விதத்திலே செய்யப்பட்ட அஞ்சலியானது அந்த மூணு பதங்களுக்கும் சுவாரஸ்யம் இருக்கு. யாரோ ஒருவன் அவன் உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக குணத்தாலே ஐஸ்வர்யத்தாலே குடிப்பிறப்பாலே எப்படி வேணா இருக்கலாம் எனி ஒன் ஹி மேபி இட் டசன்ட் மேட்டர் இன் வாட் வே இஸ் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் நாட் அட் ஆல் மேட்டர்ஸ். ஏதோ ஒரு சமயத்தில் பகலா ராவா அதை பற்றி கவலை இல்லை சந்தியா காலமா என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன வாரம் ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு விதத்திலே பண்ணான் மனசால வாக்கால செயலால சாஷ்டாங்கமாக சிதாங்கங்களோடு கூட சங்கிரகமாக விஸ்தாரமாக ஒரு அஞ்சலி சமர்ப்பிச்சான். ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருவனால் ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு விதமாக ஏதோ ஒரு விதமாக செய்யப்பட்ட அஞ்சலியானது அஞ்சலி செய்தானால் அஞ்சலி செய்யப்பட்டதாக அஞ்சலி ஒரு தரம் செய்யப்பட்ட அஞ்சலி நிறைய இல்லை ஒரே தரம் செய்யப்பட்ட அஞ்சலி அந்த சமயத்திலேயே அனைத்து பாபங்களும் போதும், நன்மைகள் பெருகுகின்றன. தடைவமுட்னாத்யசுபாண்யசேஷதகாசுபாணி புஷ்ணாதி நஜாதுஹிய. இதற்கு சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம்னு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாரிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாரிக்கிறதுக்காக இதற்கு முந்தின ஸ்லோகத்தை பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சத்திரிசாரமா சாரிக்கிறார் அஞ்சலி வைபவத்தை. அதை டச் பண்றார், இதை விஸ்தாரமா சொல்ற, ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்ற. அதுல ஒரு கேள்வி வந்தது, ஒரு கைகூப்பினா பாவங்கள்லாம் போயிட்டு நல்லதெல்லாம் வருது, எல்லா கஷ்டமும் தொலைஞ்சது, கஷ்டத்துக்கு காரணமான பாவம் போச்சு, நல்லதெல்லாம் வந்தது, நல்லதுல உதந்தாலும் மோட்சம் கிடைக்கும், ஒரு அஞ்சலிக்கு மோட்சமா. எல்லாரும் கைகூப்பிட்டு வேண்டியிருக்கலாம், அதுக்கப்புறம் சேர்க்கவே வேண்டாமேனா. அதுக்காக அந்த அஞ்சலி வைபவத்தில் ஆள வந்தா ரெண்டு விதமா நிர்வாகம் பண்றது. இந்த அஞ்சலி அனைத்து நலன்களையும் கொடுக்கும், எல்லா கெடுதல்களையும் போக்கும்னா அது ஒன்னே அப்படி பண்ணிடாது. பின்ன என்னன்னா, இந்த அஞ்சலின்னு சொன்னது ஏதோ பண்ண அஞ்சலின்னு வாயால சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒண்ணு இல்லை. ஒருத்தன் பிரபத்திய நூற்றாணம் செய்து சேவித்து கைகூப்பி நிற்கிற அளவிலே பிரபத்திக்கு அங்கம்னு சொல்லக்கூடாது, பிரபத்தி பண்ணும் போது செய்யப்படக்கூடிய எழுந்து நின்று கைகூப்பி தன்னை சமர்ப்பித்து எழுந்து நின்று கூப்பி நிற்கக்கூடிய அஞ்சலி அப்படின்னு அர்த்தம். அது மோட்சத்துக்கு தான் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சாய்ச்ச, சாட்சாதோ பரம்பரையாவோ காரணம், இது சாட்சாத் காரணம். அந்த மாதிரி பிரபத்தி பண்ணிட்டான், கைகூப்பி நிற்கிறா, மோட்சம் கிடைக்க போகுது. இந்த அஞ்சலி மோட்சத்துல கொண்டு போய் முடிக்கும்னு தாத்தது. இன்னொரு விதமா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விதத்தை அஞ்சலி பண்ணானா இந்த அஞ்சலி பண்ண புண்ணியம் திருப்பி அஞ்சலி பண்ண வைக்கும், திருப்பி அஞ்சலி பண்ண வைக்கும். அஞ்சலி பரம்பரைகளாலே ஒரு நாள் சேவிச்சானா நித்தியம் சேவிக்க வைக்கும். ஒருத்தர் மகாபாரதத்துல லௌகிகமா இருக்கக்கூடியவர், லோகத்துல பிரபலமான ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்க, அவர் மகாபாரத ராமாயணங்கள் நன்னா சொல்ற பல விதங்கள்ல ரொம்ப அழகான தலைப்புகள்ல அழகாக பேசுற அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் நாஸ்திகனா இருந்தேன், ஒரு சமயம் தன் தாயாருக்கு வரணுமோ, உடம்பு முடியல, ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நான் போய் அவளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. 50 வருஷம் முன்னால வசதிகள் கிடையாது, போன்ல கூப்பிடுறது, டெலிகிராம் பண்ணுவா, உடனே புறப்பட்டு வாடா. டெலிகிராம் அடிச்சிருக்கானா அங்க என்ன விஷயம்னு எல்லாருக்கும் மனசுல பதட்டம். இவர் கோயம்புத்தூர் போகணும், ட்ரெயின் ஏற போறார். அப்ப நினைச்சுட்டான், கடவுளே, நாஸ்திகரா இருந்தவர், கடவுளே நான் போய் அவளை பார்க்கணும், பார்க்கும்படியா பண்ணா இனிமே நான் அவனுக்கு பக்தனா இருப்பேன். பக்தனா இருப்பேன்னா அதே மாதிரி அவ தாயார் இருந்தா உடனே அவர் ஓரளவு பக்தனாயிட்டு, ஓரளவு பக்தன் ஏன் சொல்றேன்னா, அப்பவும் அவருக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல தான், பரிமாற்றங்கள்ல தான் சற்று வித்தியாசம் இருக்கு மனசுக்குள்ள, அதையும் மீறி அவர் பக்தராக இருக்க பழையபடி இல்லை, கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது, பூஜை பண்றது, சுவாமி தரிசனம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. இப்ப ஒரு தரம் அவர் நினைத்து அது நடந்த உடனே அவர் மேல மேல போக ஆரம்பிக்கிறார். அதுதான் சக்கரம் சரி, செய்தி நினைச்சே திடீர்னு நினைச்சிட்டு அவர் மனசுல நினைச்சு பெருமாளுக்கு வணங்கி இருக்கலாம், அது கிட்டத்தட்ட அஞ்சலி மாதிரிதான். அவரையும் அறியாம கை இப்படியாயிருக்காத, சாமி என்னை காப்பாத்து சொல்லிருக்க மாட்டா. அந்த அஞ்சலி அஞ்சலி பரம்பரைகள்ல மூற்றது பத்தேடா. அதே மாதிரி ரீதியில இங்க ஆள வந்தால் வியாக்கியானம் பண்ண, பரம்பரையா மோட்ச காரணம்னு அர்த்தம். மோட்சத்தை மட்டும் தரலாது, பழஞ்ஞாதம் எப்படி இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களையும் தருமோ அதெல்லாத்தையும் அது பண்றதுன்னு அர்த்தம். அஜதிங்கத்தே சரணாகதிக்கு உறுப்பா இருக்கக்கூடிய அஞ்சதின்னு வியாக்கியானம் பண்றாலும் அதற்கு பண்ணியிருக்கா. ஒரு அஞ்சலி அஞ்சலி பரம்பரைகளாலே நான் சம்பிரதாயத்துக்கு சித்தாந்தம் பக்தி யோகம் பண்ணணும் இல்ல பிரபத்தி பண்ணணும் இல்லைன்னா மோட்சம் கிடையாது. அனந்தா சாஸ்திரிக்கார் அஞ்சலி பண்ணா எல்லாம் வந்துடும் இருக்கிற மோட்சம் வந்துருமான்னு கேட்டா தேசியன் அதை சாதிக்கிற சாஸ்திரத்துக்கு விரோதமா சொல்லணும், சாஸ்திரத்தை அனுசரிச்சு சொல்லணும். இது ஆளவந்தாருடைய திருவுள்ளம் வியாக்கியான சுவாமி. எதுக்கு சொல்றேன்னா அந்த தினம் முதல்ல ஆண்டவனுடைய கட்டாட்சம் படி எனக்கு கிடைச்சு. எத்தனையோ பேர் சேவிச்சோம் பட் எனக்கு அதை திருப்பி சிந்தனம் பண்ணும்படியான பாக்கியம் மற்ற வாழ்க்கும் அது ஞாபகம் இருந்தா சிந்தனம் பண்ணுவோம். அம்மாபா தங்கள் தங்கள் ஆச்சாரியால சிந்தனம் பண்ணுவாங்க. இந்த ஆச்சாரியோத்தவனுடைய பிரதமனையன பாதம் பாவனம் பிராப்து காமா பாதுகாதம் பாதுகாதேவி எம்பெருமான் அந்த புலத்துக்கு ஏற்ற அந்த இடங்கள்லையும் கூட விடாமல் பாதுகாதேவி போயிருக்காள். ஏன் இருக்காள் அப்படின்னு சொன்னா அழகாக சொல்றார் சிங்கார பத்ததின்னு பேர். சிங்கார பத்ததிங்கச்சே சிங்காரம் பாதுகாதேவி எந்த விதத்திலே சிங்காரி சிங்காரின்னு அழகருக்கு ஒரு பேர். இன்னொரு கருணாகராச்சார் பதமை காந்திகளின் சொத்திவாசனத்துல வேதவாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தாமூர்த்திய அதையும் சேர்த்து சொல்றதுன்னு அர்த்தங்கள் பண்ணும்போது அழகருக்கு சிங்காரன்னு ஒரு பேர், அலங்காரன்னு பேர். அவங்க சிங்காரன் அலங்காரன்னு பேர். அதே மாதிரி சிங்கார பத்ததி பாதுகாதேவி என்ற விதத்திலே பகவான் சிங்கார நாயகனாக வரம் வரத்துக்கு ஒத்தாசம் பண்றாள். எந்தெருமானுடைய சிங்கார சேட்டைகளுக்கெல்லாம் பிரசூதி ஒரு காரண விசேஷமா உற்பத்தி ஸ்தானமா பாதுகாதேவி இருக்காள். இவன் திருக்குடநாடன் சாய்ச்சாகவும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா அவர் எவ்வளவு அழகா நடந்து வர்றார், ஒரு ஷூ எவ்வளவு அழகா போட்டுட்டு இருக்காரு, அதுக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் படம். அதை சொல்லியா ஆண்டவர் இந்த பாசனத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சேன். சௌரியனுடைய பெருமாளுடைய சிங்கார சேஷ்டைகளுக்கு பிரசூதி ஆரியின் உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பாதுகையை சேவிக்கிறேன். எந்த பாதுகையே அந்த புறத்துக்கு போகும்போதும் அந்த புறத்துக்கு செல்லும் போதும் இன்னும் பின்னும் ரங்கநாதன் அனுபவிக்கிறதோடு ஒரு அழகான ஸ்லோகம். அங்க போகச்சே சாத்தியம் தான் எழுத, அங்க கொண்டு போய் பெருமாளுடைய அந்த ஆதிசேஷ பஞ்சங்கத்தின் கீழே பாதுக ஆதிசேஷம் தானே பாதுகையும் இருந்தாலும் அந்த பஞ்சங்கமா இருக்க இவ கீழே ரெண்டு ஆகாரமும் இருக்க அவருக்கு தமையர்கள் போனா ரெண்டு செடி நடத்தின்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணதாலும் ஏகதா பகுதி த்ரிதா பகுதின்னு வேதாந்தங்கள் சொல்றதுன்னு உபன்யாசம் பண்ணும். ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமா, சென்றால் இருக்க முடியாது இருந்தால் செல்ல முடியாது நின்றால் வர முடியாது, இது மூணு வெவ்வேறு அவஸ்தை. நின்றால் செல்லுதல் கிடையாது இருத்தல் கிடையாது. ஆனால் அணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அந்த மாதிரி இருக்கிறது தவிர சைலிச்சு நின்றா அந்த சமயத்துல பரியங்கமா இருக்கலாம், அரவணையா இருக்கலாம், முகம் அரவணையா இருக்கலாம், கீழே இருக்கிற பாதுகையா இருக்கலாம், எல்லா ஆகாரமும் அதுக்கு இருக்கலாம். அந்த ரீதியில இவள் கீழே இருந்தாங்கிறத எதிர்பார்த்து இருந்தா, எதை எதிர்பார்த்து இருந்தா, காலத்தால விஸ்வரூப சேவை எதிர்பார்த்து இருந்தா. விஸ்வரூபத்துல தானே பெருமாளுடைய திருக்கண் கடாட்சம் நமக்கு மொத்தமா விழுது. அண்ணன் சாய்ச்சா உங்க அர்த்த விசேஷங்கள் விஸ்வரூபம் எதற்காக சேவிக்கிறது தெரியுமாடா, ஒவ்வொரு நாளும் எல்லா சந்நிதிகள்லையும் ஆகம ரீதியா சயனம் ஆகும் போது எல்லா வேதங்களுடைய சக்தியையும் மூலஸ்தானத்தில் ஆவாகனம் பண்ணுவாள். மரிணா காலத்தால் விஸ்வரூபமான பிறகு ஆராதனத்துக்காக ஆரம்பிக்கும் போது அந்த சக்திகளை திருப்பி யூகம் பண்ணி ஒவ்வொரு சக்தியையும் ஆகர்ஷம் பண்ணி அப்ப அவர் சாநித்தியம் இல்லாமல் இருப்பதானா அப்படி தாற்பயம் இல்ல. இந்த ஆராதனத்துக்கு ஒரு அங்கம் எல்லா சக்திகளும் மூலத்துல போய் சேரும். ஒரு ஜீவாத்மா எப்படி மற்ற வியாபாரங்களிலிருந்து உபரதனாக அதிலிருந்து விடுபட்டவனாக தான் போய் புனிதத்துங்கிற நாடியில பெருமாள் அதுல இருக்க அந்த இடத்துல போய் புனிதத்தை சேர்த்தே, அந்த புனிதத்துல பிரம்மஸ்தானம் அது, பிரம்மம் பரபிரம்மம் இருக்க அதோட போய் சேர்றானவன். ராத்திரி தூக்கங்கிறது பிரம்மத்தோட ஜீவன் சேர்ந்திருந்து அதுல லயத்தடையதுதான், அது நித்திய லயம்னு சொல்லுவான். அதுன்னு வந்துருவான், ஒரே வழியான லயம் கிடையாது. அந்த நித்திய லயம் மித்வை. அதே மாதிரி பகவன் மூர்த்திகள்ல இருக்கிற சாநித்தியமும் ஆராதனத்துக்கு அங்கமாக அவைகள் விநியோகிக்கப்படும். ராத்திரி சயனத்தின் போது அவைகள் சயனத்துக்கு முன்னால பண்ற ஆராதனத்தை அந்த சக்திகள்லாம் ஒருமித்து அங்கே ஆவாகனம் ஆரோகணம் பண்ணப்படும். அது நித்தியம் பிடிக்காது. அப்ப மூலஸ்தானத்துல மொத்தமும் இருக்கத்தால காலத்தால மூலஸ்தானத்துல விஸ்வரூபமாகச்சு அந்த பெருமாளுக்கு ஆதத்தி ஆகச்சே. திருப்பதியிலேயும் விஸ்வரூபம் எதாவது போடுறாங்க. இந்த பெருமாளுடைய மொத்த சக்தியோட பெருமாள் நம்மள கடாட்சிக்கிறது விசேஷம். பிரதமனேன பாதம் பாவனம் பிராப்துகாமா, ரொம்ப வசத்தியான புனிதமான பவித்திரமான முதல் கடாட்சத்தை ஆசைப்பட்டால் பாதுகாதேவி பணிபதி பிரபாதே. பிரபாதே திருப்பள்ளி எழுச்சி சமத்திலே சமயத்திலே விடியற் காலையிலே ஆதிசேழ பரியங்கத்திலிருந்து எழுந்தவனான ரங்கநாதனுடைய முதல் கடாட்ச வீக்ஷணத்தை கடாட்ச வீழ்ச்சியை பார்வை வீழ்ச்சியை அங்க நெடுங்கள் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியன்னு அந்த நோக்குதலை பிரார்த்திக்கலாம். எங்கள் மேல் சாபம் இழிந்து, அதுதான் பாவனங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். திருப்பாவையோட அர்த்தத்தை ஸ்லோகத்துல கொண்டு வர சுவாமி, சாபம் இழிதல் பாவனம் நம்ம பரிசுத்த மக்கள், நம்முடைய பாவங்களை போக்குறதை சாபம் இழிந்துன்னு ஆட்சியார் சொல்லியிருக்கா. சாபம்னு ஏன் சொன்னால்னா சாபம்னா அனுபவிச்சு தான் தீரணும், நம்முடைய பாவங்களும் அனுபவிச்சே தீரணும். அதனால பாபங்களே சாபங்கள்னு அங்க வியாக்கியானம் பண்ணாங்க திருப்பாவை. அதை இங்க சுவாமி காண்பிக்கிறது. அங்கண் நெடுங்கண்கண்டு எங்கள் மேல் நோக்குதியேங்கிற அந்த நோக்குதல ஆசைப்பட்டு பாதுகாதே வீழ்ந்தார்கள். பிரதவனேன பாதம் பாவனம் எப்பொழுது இருக்கா, உள்ள போகச்சே சாத்தின் ஏழ்ற அங்க கீழே விடுற சைனத்துல உட்கார்கள் தேவிமார்கள் உபசாரம் பண்றா லக்ஷ்மி பூமியோ கர சரசு செய்த லாலிதம் ரங்கபர்த்து பாதகம் போதும்னு உபசாரம் பண்றா. அவர் யோகனித்தில கொள்ற ரங்கநாதன் செய்தவதி ரஜன்யாம் பாதுகே ரங்கமந்தௌ பாதுகாதவியே, ரங்கத்திலே இருக்கக்கூடிய சகல வித பந்துவான ரங்கநாதன் ரஜன்யாம் ராத்திரி பொழுதிலே செய்தவதி சைனித்துக் கொண்ட அளவிலே சரண கவல பார்ஸ்வே திருவிடி தாமரைகளுக்கு அருகிலேயே சாதரம் வர்த்தசேத்வம் ஆதரவோடு எதிர்பார்த்து அங்கே இருக்கிறாய் நீ. பணிபதி செயனியாது ஆதிசேஷ படுக்கையிலிருந்து பிரபாதே உத்திதர்ச காலையிலே எழுந்து கொண்ட அந்த ரங்கநாதனுடைய பிரதமனயன பாதம் பாவனம் புனிதமான புனிதப்படுத்துகிற பவித்திரமான முதல் கடாக்க முதல் கண் பார்வையை பிரார்த்துக்காமா ஆசைப்பட்டவளாக நடத்தும் முதல் கடாட்சம். அதே மாதிரி ஆச்சாரியாளுடைய முதல் கடாட்சம், இந்த ஆச்சாரியனுடைய முதல் கடாட்சம் நினைக்கிறத ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சுமாசேனத்துக்குன்னு பிரார்த்திக்கிறான். இந்த பிரார்த்திக்கிறது எதற்குன்னா ஆச்சாரியன் கடாட்சத்தாலே இவன் புனிதமாக தூயமாய் வந்தவனு மன தூய்மையோட போனா போரும். அது சாஸ்திரம், அது இருக்கு. அது இருந்தால் கூட ஆச்சாரியாளுடைய கடாட்சம் பட்டால் அது ஒரு பொருள் புனிதம். அதுக்காகத்தான் முன்னாடி போய் சேவிக்க சொல்றேன். முதல் நாளே போய் சேவிச்சு பிரார்த்திக்கணும். எதுக்கு சொல்றேன்னா ஒரு அதிர்ஷ்ட விசேஷம், பஞ்ச சம்ஸ்காரமோ பரிஞ்சாதமோ பண்ணிக்கணும் ஒரு அதிர்ஷ்ட விசேஷம். அது நடக்கணுமே, அது நடக்கணும்னா ஆச்சாரியாவுடைய அனுகிரகம் இருந்தால் நடக்கும். அதுக்குதான் பிரதமரை என்ன முதல் நாள் போய் பிரார்த்திக்கிறது, நாலுனா முன்னால போய் பிரார்த்திக்கிறது. அதுக்குதான் பழக்கம் வச்சிருந்துக்கா. இந்த ஸ்லோகங்கள்ல அந்த சாதம் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அது மாதிரி அடியேனுக்கு கிடைச்ச முதல் ஆண்டவருடைய கடாட்சம். அடியேன் ஒன்னும் அறியாத சிறு பாலகன், உபநயனமால 9 வயசு, அதுவும் கைகால் தான் கூட ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல இருந்து பாடசாலை மதுராந்தம் மன்னாடி வடுகூர் பாடசாலை மடத்திலேயே ஹாலில் நடக்கும். முன்பக்கம் ஒரு ஹால், பின்பக்கம் சைடில் ஒரு ஹால், அங்கே ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ், ஒன்னாவதுலேருந்து ஏழாவது வரைக்கும் இருந்தது. ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் ஒரு ஹாலில் உட்காந்துருப்பா, ஆறாவது ஏழாவது குழந்தைகள் ஒரு ஹாலில் உட்காருவா, இல்லைன்னா அஞ்சாறு ஏழு ஒரு இடத்துல உட்காருவா. அவ முன்னால இருக்கிட்டே இவா இங்கே இருக்கணும், இவா இங்கே இருக்கிறது அந்த ஒன்றரை மணி நேரம் கழிச்சு மாறிவிட்டுருவான். ஒரே வாத்தியார் நாலு பாடம் நடத்துவார், ஒரு வாத்தியார் ரெண்டு பாடம் நடத்துவார். ஒடுவுராதவருடைய பிராதா சடவோபாச்சான அவர்த்த தான் எனக்கு சம்ஸ்கிருத அக்ஷராபியாசம். இன்னைக்கு அவரை நினைக்கணும். என்ன கேட்டா எனக்கு ஓரளவு வாக்பாடம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சுவாமி என்ன எழுத்து அக்ஷர சிக்ஷா பண்ணதுதான். அது மட்டும் இல்லாம ஆரம்ப பாடங்கள் அந்த அடிப்படையை நன்னா அமைச்சு வச்சது. ராமோதந்தம், ரகுவம்சம் ஒரு சொர்க்கம், குமார சம்பவமால அமரம், ஏதோ ஒரு சில பக்கங்கள் அந்த ரெண்டு வருஷத்துல ஸ்தோத்திர பாடம் ஒரு நாலஞ்சு. இதை தவிர சம்பிரதாயத்தை அப்பப்ப சில விஷயங்களை சொல்லி மடத்துல எனக்கு ஒரு உற்சாகம் உண்டு. அவர் நிறைய மடத்தை பத்தியா கோபுரத்தை பத்தி எல்லாம் கதை சொல்ல. இந்த ஆச்சாரியனுக்கு எங்கிட்ட அலாதியான பிரியம், அது முதல் கடாட்சம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கடாட்சம்ங்கிறது ஆண்டவன் வந்து இங்க மயிலாப்பூர் திருப்பாவ உபன்யாசம் சாதிச்சாச்சு. அந்த சமயத்துல அந்த 68 பிப்ரவரியில இல்லைன்னா மார்ச்ல அடியே சில பதிலாந்தகம் பாடசாலை வித்யார்த்திகளோடு கூட சாட்சி காலேஜில் சம்ஸ்கிருத அகாடமின்னு ஒன்று இருந்தது. அவ வருஷா வருஷம் காம்படிஷன் நடத்துவா. ஸ்ரீமத் ராமாயணம், அயோத்தியா காண்டம், முதல் சர்க்கம் எங்களுக்கு காம்படிஷன். ஒன்பதாவதுக்கு மேல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவளுக்கெல்லாம் ரெண்டாவது சர்க்கம் காம்படிஷன். மதுராந்தகம் சிரோமணி வாசிச்சிருந்த ஒரு நாலஞ்சு வித்யார்த்திகள் என்னோட கிளாஸ்மேட்டா இருந்தவா, எனக்கு கீழ் கிளாஸ் இருந்தவான்னு ஒரு ஏழு எட்டு வித்யார்த்திகள், ஒரு எட்டு வித்யார்த்திகளோ பத்து வித்யார்த்திகளோ வந்தோம். அங்க வந்து ஆசிரமத்துல சாரணாதாச்சார்னு ஒருத்தர் மதுராந்தகத்துல வாசிச்சுட்டு அங்க என்ட்ரன்ஸ் சமயத்துல வெளியில வந்துட்டு ஆண்டவன் யாத்திர வர பாடசாலை ஆரம்பிக்கிறாருன்னு உடனே அந்த பாடசாலையில சேர்ந்து ஆண்டவனிடத்திலேயே அனந்து அமுதுனு திருக்குழந்தை அமுதுனு ஆண்டவனுக்கு அவர் விசேஷ பிரிய திருக்குழந்தைத்தால சாரணாதாச்சாரி எம் கே சீனிவாசன் ஈச்சம்பாடி ரங்கநாதாச்சார சுவாமியினுடைய மச்சினன். அவ நாலு பேருக்கும் ஆண்டவனே 4000 சொல்லி வச்சாச்சு. கருணாகரனுக்கு அந்த டிரைவர் கருணாகரன் 4000 அதிகாரி அவர் அவளுக்கு சொல்லி வச்சிருந்தாச்சு. அந்த அனந்தாச்சாரத்தான் எனக்கு திருவாய்மொழி சந்தை சொல்லித்தர சொல்லியாச்சு. ரெண்டு பத்து அவத்தாச்சு திருவேந்தபுரத்தில் அனந்தாச்சார் இருக்கிறத சொன்னா. அப்ப அந்த சாரணாதான் நாங்க வந்திருந்தேன் மதுராந்தகத்துல ஏற்கனவே படிச்சதை. இந்த வித்யார்த்திகள் நிறைய பேர் வரச்சே நாங்க வந்து தங்கத்துக்கு மயிலாப்பூர்னு ஒன்னே அவளுக்கு ஆண்டவன் அங்கதான் எழுதுக்கிறான், நம்ம சாரணாதன் இருக்கான், போய் அங்க போய் ஒட்டிட்டு தங்கிட்டு வரலாம்னு எல்லாரும் பிளான் பண்ணான். பெரிய வித்யார்த்திகள், நான் சின்ன பையன் அப்பேன், 12 அப்பேன், 13 நான் அவளோட சேர்ந்து வந்திருக்கேன். வந்தோம், அதெல்லாம் ஒரு அனுபவ விசேஷம் கிடைக்கு. அங்க தங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒருத்தர் பிரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரைஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரு தடவை இங்க வந்தோம். ஆண்டவன் தலைமையிலேயே அந்த ஃபங்க்ஷன் பண்ணி பிரைஸ் ஆண்டவன் கையாடு சுந்தரகாண்ட புஸ்தகம் கிடைச்சு. அந்த வந்து தங்கி இருக்கச்சே நான் சமாசனத்துக்கு பிரார்த்திச்சு சமாசனம் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து கிடைச்சது ரெண்டாவது அனுகிரகம். முதல்ல வெறுமை சேவிச்சேன், அடுத்ததுல வந்து சேவிக்கச்சேன், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டேன். அந்த சரின்னு சொல்லிட்டு பஞ்சசம்ஸ்காரம் ஆகணும், சமாசனம் பண்ண பஞ்சசம்ஸ்காரம் சொல்ல தெரியாதப்ப, சமாசனம் ஆகணும் அப்படின்னு. அப்படியா, நாளைக்கு அங்க போகணும்னு இருக்கிய காம்படிஷனுக்கு அப்படின்னு. வேலையே நாளைக்கு இருந்து பண்ணிட்டு போறேன். சரி இருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அவள்லாம் அன்னைக்கு தங்கிட்டு ஒரு நாள் காம்படிஷன் முடிச்சுன்னு மற்ற வித்தியாசிகள் தான் கிளம்பிட்டா. நானும் அந்த கூத்தூர் கிருஷ்ணமாச்சாரிங்கிறவரும் தங்கிட்டும் மருணா காத்தால சமாசனம் ஆனவுடனே ஆண்டவனுக்கு ஏதோ ஒரு பழம் வாங்கிட்டு 5 ரூபாயோ 2 ரூபாயோ தான் சமர்ப்பிச்சேன். நான் பண்ண சம்பாவனை இருந்தான். அது கூட கையில பழம் ஏதோ ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன், அதை வச்சு ஏதோ பண்ணோம். 2 ரூபா சமர்ப்பிச்சேன்னா 5 ரூபா சமர்ப்பிச்சுப்பேன் நினைக்கிறேன். ஆண்டவன் சரியாச்சு, ஊருக்கு போச்சேன் வாடா அப்படின்னாச்சே. எங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பணம் அவனு குறைச்சாச்சு. 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்தாச்சு. 10 ரூபா இப்ப ஜாஸ்தி, 5 ரூபா குத்தாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அனுகிரகத்தை வாங்கிட்டோம். அன்னைக்கு ராத்திரி சமாசனம் ஆன அன்னைக்கு மதுராந்தத்துக்கு போயிட்டோம். ஆனால் எனக்கு இது ஆண்டவன்கிட்ட சமாசனம் ஆனவுடனே அந்த தனியின் புஸ்தகம் தந்தா சீதை நம்பர் காத்து அது திருமணி இட்டுண்ட உடனே நாங்கள் அநேகமாக சந்தியானத்தை மறுபடியே பண்ணிட்டு வந்துடுவோம். சீதாமட போற இடத்துல வீடு பண்ணிட்டு வந்துடும். அது ஒரு பார்சியல் சோம்பேறித்தனம். இங்க வந்து தீர்த்தை எடுத்து பண்றதுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்னு திருமணம் திண்டு அதுக்கு போகணும். அங்க இருந்தா கிரிக்கிரி பண்ணிட்டு பண்ணிட்டு பழக்கம். அது தோஷமோ குடமோ, தோஷம் நேற்றுண்டா தோஷம், குடம் நேற்றுண்டா குடம், சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நெத்தியில திருமணம் காப்பிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கு. கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி நாவல் பாக்க நாவல் பாக்க வாசுதேவாச்சாரியுடைய கண்டமாச்சாரவாளுடைய திருத்தோம்னா காவேரிக்கு ஒருவர் தீர்த்தா மாடுவர். தீர்த்தா மாடிட்டு பல சமயங்கள் அவர் வந்து ரிட்டையர் ஆனப்பதான் திருமண்பட்டி கொண்டு வந்து ஒரு திருமணாவது இட்டுன்னு தான் சந்தியாதம் பண்ணுவார். சில நாள் என்ன பண்ணுவார்னாக்க, நம்ம கீழே இருக்கிற மிருத்திகையே எடுத்து நெத்தியில இட்டுப்பார். அது இட்டுப்பது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நாள் அவர் சந்தியாதம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பண்ண மாட்டாரேன்னு எனக்கு சந்தேகம். கொஞ்சம் உத்து பார்த்தேன், நெத்தியில அந்த மண் ஒட்டிந்து, திருமண் சீச்சன ஸ்தானத்துல மண்ணே ஒட்டிந்து அந்த மந்திரங்களை சொல்லி. அப்ப முள்ளமா அதை நான் பார்க்கறத பார்த்து சொன்னார். பார்த்துட்டு சில காரியங்களுக்கு போன உடனே ஆரம்பிச்சு பண்ணணும். நான் சின்ன பையன் தானே, அவருடைய எத்தனையோ வயசு வித்தியாசம். இந்த பெரியவா மகான்களுடைய குணம், இந்த பையன் ஏதோ நம்மளை உத்து பார்க்கிறாருங்கிறதுக்கு சொன்னார். அப்ப நான் ஆசிரமத்துல கலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சு அவருக்கு கொஞ்சம் பழக்கம். அவசரமா போய் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, டைம் ஆயிடும். அதுக்காக மித்திக்கு ஏற்ற அனுஷ்டானம் பண்றது உண்டு பெரியவா, அதுதான் பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய மகான் அதெல்லாம் எனக்கு ஆசிரமத்துலாம் இருக்குமே. அந்த மாதிரி மகான்களுடைய ஒரு தொடர்பு, அவளால சில சாஸ்திரார்த்தங்கள் கிடைச்சது. ஆண்டவன் இடத்துல எனக்கு ரெண்டாவது கடாட்சம் கிடைச்சது இந்த பஞ்சசம்ஸ்காரம். அந்த பஞ்சசம்ஸ்காரமான வருஷம் 68. அப்ப நான் 9வது படிச்சுருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் 10வது, 69வது வருஷம். 10வது முடிச்ச உடனே லீவுக்கு பெங்களூருக்கு போனேன். நான் போன அன்னைக்கு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ ஏகாசி. நான் போன அன்னைக்கு சாயங்காலம் எங்க மாமா இந்த கிருஷ்ணமாச்சாரிங்கிறவரை அங்க கொண்டு போய் விட்டு வந்துட்டார். மறுநாள் எதாரும் அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன், அதனால இங்கேருந்து பெங்களூர் போன அன்னைக்கு மறுநாள் காத்தால ஆண்டவோட போய் சேர்க்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வச்சேன். அவளோட போயிட்டு ஆண்டவனை சேமிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இருக்காரு. அதுக்கப்புறம் 4-5 நாள் கழிச்சு ஏகாதசி, ப்ரொஃபசர் ராகவன் சுவாமி அங்க வந்திருந்தார் அண்ணாபாத். அவரையும் என்னையும் எங்க மாமா மேப்பை பெங்களூர் மேப்பா கொடுத்து தர ஜெயநகர்ல இருந்து கிளம்பி மல்லேஸ்வரத்துக்கு நடந்து போங்கோட்டார். பட் அடியனுடைய மாத்துல ஒரு வார்த்தை சொன்ன ஸ்டீலாயின் பொங்கல், என்னால நீங்க வந்து ஒரு பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு போ, கார் வாட்டோட போ சொல்லி அனுப்பிச்சிட முடியும். ஆனா நான் 10 நாள் உன்னை அழிச்சுன்னு போய் காமிச்சா கூட இப்ப நான் சொல்ற மாதிரி போய் பாக்குற மாதிரி நீ பார்க்க முடியாதுங்க. கோல்டன் பேர்ட்ஸ். 3.5 மணி நேரம் ஆச்சு, 7.5 மணிக்கு காபியை சாப்பிட்டு கிளம்பினோம். ஆசிரமத்துக்கு போச்சேன், 10:30 ஆயிடுச்சு. அந்த மாமா என்ன கொண்டு போய் விட்டுட்டு பிரகாசம் பண்ணிட்டு அவர் திரும்பி பஸ்ல வந்துட்டார். மறுநாள் துவாதசி பார்வை முடிச்சு நான் பஸ்ல வந்துட்டேன். அப்ப அந்த கிருஷ்ணமாச்சாரியம் அங்கேயே தங்கியிருந்தார். பெங்களூர்ல 2 ஏகாதசிக்கு அந்த மாதிரி இந்த மாமாவோட நடந்து ஜெயநகர்லேருந்து மல்லேஸ்வரம் போனோம். அந்த 2 ஏகாதசி துவாதசிக்கு அங்க தங்கினோம். ஆண்டவனுடைய உபன்யாசம் கொஞ்ச நேரம் கேட்டேன். நான் வந்து இது வந்து ஆண்டவனை சேவிக்கிறது 3வது அனுபவம்னு எனக்கு சொல்லலாம். அந்த வருஷ தீவுல 2-3 தரம் ஆண்டவனை சேவிக்க முடியாத பாக்கியம் கிடைச்சது. ஆண்டவனுடைய அனுபவங்களைத்தான் சொல்றேன். நான் ஆண்டவனை முதல்ல சேவிக்கும் முடியாத அனுபவத்தையும், அவர் எனக்கு ஆச்சாரியனாக கிடைச்ச அனுபவத்தையும் முதல்ல பகிர்ந்துக்கிறேன். அந்த வருஷம் எனக்கு காலக்ஷேபத்துக்கு போகணும்னு ஆசை. காலக்ஷேபத்துக்கு ஞானாத்திகளா தான் எல்லாரும் போவோம். நான் ஆனா காலக்ஷேபத்துக்கு முதல்ல போகச்சே பெருமைக்காக ஆசைப்பட்டு போவேன். என்ன பெருமைனா, 71வது வருஷ தீவுல பி கே ரங்கராஜன் ஒருத்தர் மதுராந்தம் பாடசாலையில வாசித்தவர் பெங்களூர்ல காலக்ஷேபத்துக்கு போயிட்டு வந்துட்டார். அகோபிடம் இடத்துலயும் அந்த வருஷம் லீவ்ல சில வித்யார்த்திகள் போய் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தான். அவன் அந்த கதையை தான் சொல்லுவான். ஐசிங்கர் அங்கே எழுதினார், ஐசிங்கர் குள்ளதான் எழுந்த நடுவு நடுவில் எங்கேயோ இஞ்சி வீடு எழுதினா, செய்யாது போனார், அங்கே போனார், இங்கே போனார், நாங்கள் சினிமா பார்த்தோம், வா பணம் கொடுத்தா, வா பணம் கொடுத்தா சொல்லுவோம். பணம் வாங்கல அப்போ எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இவன் அது கிடைச்சிது இது கிடைச்சிதுன்னு சொன்னால் போகணும்னு ஆசை. அந்த பி கே ரங்கராஜன் ஆண்டவன் பெங்களூரில் எழுதிக்கார், அங்கே ஏற்போன அங்கே எழுதினா, இங்கே எழுதினார், நாங்கள் போனேன், இங்கே போனேன், இந்த காலக்ஷேமம் சாதிச்சா தான் சொன்னார். ஆடம்பரத்துக்காக போனேன், மனசில் ஆசை அதில் தான், ஞான தேர்வில் பிரதானம் கிடையாது, அதில் தான் இருந்தது. ஆனால் காலக்ஷேமம் பண்ணணுங்கிற ஞானார்த்திங்கிறது வாஸ்தவம், பண்ணிக்கணுங்கிற ஆசை சுவாமிகிட்ட அது இருக்கணும். அந்த ஆசை எல்லாரும் போனாலே நாமும் அந்த மாதிரி போய் பெரியவாயிட்ட வாசிக்கணும், அவாயிட்டே ஆச்சாரியாட்டே நேரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து கிளம்பி போகலாம்ங்கிற எண்ணம். ஊருக்கு போய் என்ன சொல்றாடோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடசாலையில ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தற்செயலா ஏதோ படி இறங்கினேன். அன்னைக்கு மத்தியானமே ஊருக்கு கிளம்பி போனேன் ஊருக்கு. அந்த சமயத்துல நான் மதுராந்தகம் பாடசாலைக்கு போனவாளுக்கு தெரியும், முன் கேட்டு அங்க ரெண்டு படி இருக்கும், அன்னோட உள்ளுக்குள்ள ஒரு நாலு படி இருக்கும், பிரதானமா அந்த பில்டிங் கிடையாது இடத்துல. அந்த இடத்துல நான் நின்று ஏதோ இறங்கும் போது பாடசாலை வயசுன்னு சொல்லாத எழுந்தவர் பாதூர் புராணம் ரகவாச்சார சுவாமி, பாதூர் ரங்கராஜாச்சாரியுடைய திருத்தோப்பன். அவர் எதிர வந்த நின்று பார்த்த, நான் ஞாயிற்றுமணி வியாக்கரணேஸ்வரமணி ஞாயிற்றுமணி டிவிஷன் தான் உண்டு, அதன் மீது அவர் எல்லாத்தையும் பிரியமா இருப்பார், எங்கிட்டையும் பிரியமா இருப்பார், விசேஷமான பிரியத்தோடு இருப்பார், அந்தரங்கமா சில வார்த்தைகள் சொல்ற தெரியும். அப்ப அந்த சுவாமி யாரு வீரராவனா அடியே, தீவில என்ன பண்ண போற, ஊருக்கு தான் போறேன், வடுவூருக்கு ஆசிரமத்துக்கு காலக்ஷேபத்துக்கு போகணும்னு ஆசை போலாமான்னு நினைச்சுட்டு இருக்கேன். நினைக்காது, கட்டாயம் போ, நான் சதத்துக்கு போயிருக்கேன், சுவாமி கூட்டு, இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா யாராவது இருந்தா காலக்ஷேபம் பண்ணுவான்னு அனுப்போம். இந்த காலத்தில் எல்லாரும் காலக்ஷேபத்துக்கு வந்து குறைஞ்சி போயிட்டு தீவிர யாராவது வித்யார்த்திகள் வாத்தியார்கள் வந்தா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாய்ச்சா எனக்கு உடனே ஒரு ஞாபகம் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, நீ கட்டாயம் போ அப்படின்ட்ட. சரின்னு மனசுல இந்த வருஷம் கட்டாயம் போகுதுன்னு தீர்மானம் ஆயிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு எங்க ஆத்துல இந்த விஷயத்தை சொன்னேன், நான் ஒரு நாலு நாள் இருக்கேன், ஸ்ரீரங்கம் போறேன். என் தம்மக்கா உடனே சொன்னா, இப்ப போக முடியாதுரா, ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் போடா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இது 72வது வருஷம், எங்க அப்பா 76 ரிட்டையர் ஆன. எங்க ஆத்துல எப்பவுமே குடும்பங்கள் அவளுடைய சௌரியா சௌரியங்கள்னு வச்சுக்கோ, நிர்வாகங்கிறது குடும்ப நிர்வாகங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அதுல வந்து என் தமக்கதான் அப்ப அவ ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க, கொடுக்கூர்ல அவதான் அப்பாவுக்கு ஒரு தசையாத்தன் நிர்வாகத்தையும் பண்ணிட்டு இருந்தான். அவ சொன்னா, இதடா 20-21 தேதிக்கு மேல இந்த ஒரு சினிமா பாட்டுல வரும், 4வது வாரம்னா இதுக்குமே போக மாட்டான், ஆடம்பரம் இருக்காது, கடன் வாங்கி நினைப்பான்ட்டு. அதை சொன்னா, எங்க அக்கா கொஞ்சம் பணங்கள்லாம் கஷ்டம்டா, நீ சீனகம் போறேன்னா வெறுமை போகிறதுக்கு மட்டும் ஏதோ 2 ரூபா 3 ரூபான்னு கொடுத்தாலும் போக முடியாது, ஆண்டவனை சேவிக்க போறேன்னா ஏதாவது சமர்ப்பிக்கணும், பணம் வாங்கிட்டு போகணும், கௌரவமா நடத்தணும், காலக்ஷேமம் பண்ணிட்டேங்கிற சுவாமிக்கு போய் ஏதாவது சமர்ப்பிக்கணும், அது மட்டும் இல்லாம திரும்பி வரதுக்கு கையில பணமாவது வச்சுட்டு போகணும், திடீர்னு போய் அங்க போய் ஆச்சாரு நீ பழக்கம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டா என் தமக்க. சரியாக்கா அப்படியே பண்றேன் அப்படின்ட்டேன். பாதி யாராவது கொடுத்தானா வாங்கித்தானா போயிட்டு வரேன், போக போதா சார்ஜி இருந்தா கூட போதும், வெறுமையா தான் ஆண்டவனை சேவிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நித்தியம் தேசியாச்சார சுவாமி, கிடவாடு தேசியாச்சார சுவாமி, ஸ்ரீகாஜி மகாசுவாமி, அவ தாயார் எங்ககிட்ட தான் அந்த குழந்தைகள்கிட்ட வயசான பாட்டிகிட்ட ரொம்ப பிரியமா இருப்பான். நான் பாடசாலை இருந்தேங்கிறதுனால அந்த பாட்டி ரொம்ப ஆசையா என்கிட்ட பேசுவான். முன்னாடியே அவன் வாத்துக்கு பக்கத்தில் கொடுத்தேன்னு வந்தோம், அடிக்கடி போய் அவன் பாட்டிகிட்ட தான் கொஞ்சம் விளையாடுவான், பழாமொழி விளையாடுறது, அவாத்து குழந்தைகள் வந்தா அவளோட கேரம்போர்டு விளையாடுச்சேன், விளையாடலனாலும் கூட எங்கள்கிட்ட பிரியமா இருக்கிறது, ஏதாவது தருது சாப்பிட்றதுக்கு, அது ரொம்ப பிரியமா இருப்பான் பாட்டி. அது பாட்டிக்கு நாங்க ஆசிரம சிஷ்யாங்கிறதுனாலையும் அனுப்ப அபிமானம் உண்டாங்க பாட்டி தேசியாச்சாரத்தையே திருத்தாய். இந்த பாட்டி என்ன பண்ணா, இந்த பாட்டி கிட்ட போன உடனே பண்ணாலே சொல்லிட்டேன் போய் பேசிட்டு ஊருக்கு போனா எல்லாரா தூ போய் பெரியவாழ்லாம் சேவிக்கிறேன். நான் ஆசிரமத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன் காலக்ஷேபத்துக்கு. காலக்ஷேபம்னா படிக்கிறதுக்காக போதா இருக்கேன். காலக்ஷேபம்னா உபன்யாசம் நிறையத்துக்கு அந்த பாட்டிக்கு தெரியும் விஷயம். என்ன பண்ண போற காலக்ஷேபம் அப்படின்னா தெரியல. ஆண்டவர் என்ன சாதிச்சாதோ பகவத் விஷயம்னு இங்க வாத்தியாசு பரசுராஜ சொன்ன ஆண்டவனை மாதிரி பகவத் விஷயம் சொல்லுவா கிடையாது. அண்ணவன் பகவத் விஷயம் அதிகரிக்கும் நீ கேட்டாய் போயிட்டு வான்னு சொன்ன. பகவத் விஷயம் கேட்கலாம் பிரார்த்திக்கலாம் நினைச்சிருக்கேன். சரின்ட்டான். ரெண்டு மூணு நாள் போனேங்க. ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாட்டி கேட்டா என்ன கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவா ஆத்துல. என்ன கண்ணா ஏய் இன்னும் சீலங்கம் போடியா அப்படின்னா உடனே எங்க அக்கா சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன் பாட்டிட்ட. உடனே பாட்டு எங்க அக்கா ஒரு சொன்னான். எங்க அக்கா போன உடனே எங்க அக்கா கூட்டிட்டேன். அவன் சீலகம் போடுறதுக்கு கையில உனக்கு உடனே அனுப்ப சோதியம் இருக்காங்க என்கிட்ட கேட்டிருக்கேன். அஞ்சு ரூபா சீலம் அப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு ரூபா தான் சார்ஜ் ஆகும். போகவே சார்ஜுக்கு இருக்கும் கவலைப்படாத. நீ ஒண்ணு வாங்கிட்ட தான் போகணும். சின்ன பிள்ளை போய் சுவாமியை பார்த்து செஞ்சுட்டு வா. அது பாட்டியே சொல்லுவாங்க விட்டா. எங்க அக்கா அதோட போறா செஞ்சு வேற ஏதோ பாத்திர திரட்டி ஒரு மூணு நாலு ரூபா போகவே சார்ஜ் இருக்கும். ஆண்டவனுக்கு ஏதாவது ஒரு சீட் பழம் அது வாங்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சான். இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஆசிரமத்துக்கு போனதுனால இருந்து எனக்கு பணத்துக்கு குறவு இல்ல. நான் அன்னைக்கு போய் அதுக்கப்புறம் மறுநாளே கிளம்பினேன். ஏப்ரல் 18 அந்த நாலு நாள் ஒழுங்குள்ள தங்கிட்டு போயிருந்தேன். பாடசாலைக்கு போனேன் அங்க போய் தங்கத்துக்கு. அங்க வாட்டார் அவருடைய குமாரால் அங்க வாசிந்தா அவ எனக்கு சித்தி பிள்ளையாம். வாட்டார் வாசு அவ அங்க போய் தங்கினேன். அவ உடனே போய் பிரின்சிபல் விட்ட ராத்திரி சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு ஆசிரமத்துக்காக வந்திருக்கிற ஆண்டவனை சேர்த்தேன். மறுநாட்டா தாரா விஷயம் போலாம் அப்படின்னு பிரின்சிபல் சுவாமியும் சொன்னார். ஆயமொழி படம் சுவாமி வயசாக பணசாந்தங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு தங்கினேன். மறுநாட்டா தாரா காவேரிக்கு போயிட்டு வந்து தீர்த்தா மட்டும் வந்தேன். தேகடி சாச்சார்னு பைக்கப்பாக்கம் தேகடி சாச்சார்னு பெருங்கடத்தூர்ல இருக்கார். அவர் முதலாந்தம் பணசாந்த வாசித்தவர். அங்கே ஆண்டாள் சன்னிதியில கைக்கல்யம் பண்ணியிருந்தவர். அதுக்கப்புறம் ஆசிரமத்து பாடசாந்த வாத்தியாராந்தன் தான் அங்க போச்சேன். 72 அவரு தெரியுமானத்தால முதலாந்தகத்துல பார்த்திருக்காரு. வீரராமனா வந்தியா காலக்ஷேபத்துக்கு பிரார்த்திக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன காலக்ஷேபம் பிரார்த்திக்கணும் பகவத் விஷயம் இந்த ஆண்டவன் இவங்களுக்கு நியாய சித்தாந்தம் சொல்றேன் சாச்சா இருக்கா உனக்கு தனியா சொல்லியா இருந்தோம் நீ பிரார்த்தி ஆகலாம் அப்படின்ட்டு அவர் தான் நான் ஆசிரமத்துக்கு அழிச்சு போனேன். பண்ணி காலத்தால இன்னைக்கு நான் தீர்த்தத்துக்கு போறேன். என்னோட வாணி நான் தீர்த்த போட்சி ஆன உடனே நான் கிளம்பி பாடசாலைக்காக பாடஞ்சோட வந்துருவேன். நீ அங்க அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு வெறும் ஒரு பை தான் கையில எடுத்துன்னு போயிருந்தேன். ஆசிரமத்துல போய் ஆண்டவனை சேவிச்சேன். அது ஆக்சுவலா என்னுடைய கணக்குல அது 4வது ஆண்டவன் போய் சேவிக்கிறது. முதல் தினம் வெறும கடாட்சம், ரொம்ப சுபமான கடாட்சம். எப்படி வந்து ஆள வந்தால் ஒருவனா அஞ்சலி பண்ணேனாக்க அதுலேருந்து அது அஞ்சலி பதவரிகள மூட்டுமோ அது ஆண்டவன் விஷயத்துல எனக்கு சத்தியமாச்சு. அவரை நான் ரோடுல தனியா எப்பவோ 4 சேர்ந்து சேமித்தது. நான் அவரை மீண்டும் மீண்டும் போய் தஞ்சாவடைய முடியாது. அடுத்ததுல உடனே சமாச்சேன் பஞ்சசத்காரம். அதுக்கப்புறம் ரெண்டு லீவுல போய் சேவிக்க முடியாது பாக்கு. அதுக்கப்புறமா நேர காலக்ஷேபத்துக்கு போக முடியாது பாக்கியம் கிடைச்சு. அந்த காலக்ஷேபத்துக்கு வேகிச்ச இந்த தேகடிசாச்ச அழிச்சின்னு போனார். காத்தாலே காவேந்த டீச்சா மாட்டேன் பாடசாலத்திலேருந்து ஸ்ரீரங்கம் பாடசாலை இருக்கிற இடம் தெரியும். அவருக்கு அங்கேருந்து பெரியாசிரமம் இல்லாமல் சின்னாசிரமத்தில் தான் இருந்தாச்சு. சின்னாசிரமத்தில் போய் அழகா புஷ்கரணி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். புஷ்கரணியில் நிறைய ரெண்டு இடத்துலையும் தீர்த்தம் இருக்கும். அப்ப அழகான ஒரு திண்ண நடுவில் படிக்கட்டு புஷ்கரணியில் இறங்கிறதுக்கு. அந்த அழகான ரெண்டு திண்ணைகள் தாங்கி ஆசிரமத்துக்காக உள்ள போன உடனே ஒரு அங்கணம் ஒரு 18 x 10 ஒரு அங்கணம். அங்க ஆண்டவன் அனுஷ்டான மேடை ஒண்ணும். இந்த அனுஷ்டானம் பண்ணதுனாக்க அந்த தீர்த்தம் அப்படி கீழே வந்து போறதுக்கு அதுலயே நடுவுல ஜலதார வச்சிருப்பான். சிமெண்ட் தரைதான். அழகா இருக்கும் அந்த இடம். அந்த அந்த ஹால்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆண்டவர் தங்கத்துக்கு ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு, அது அதிகமா போனா 10, 4, 5 இருக்கும். ஒரு கட்டில் போட்டிருப்பா, ஒத்தர் தான் சைட்ல போக முடியும், அவங்களுக்கு சின்னதும். ஆண்டவன் சைடை சிக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கிறதுக்கான இடம் அந்த ஹால்ல இருந்து லெப்ட் ஹேண்ட் சைடு போஜன கிரகம், போஜனசாலை, 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இடம். அது நடுவில் ஒரு சின்ன ரூம் மாதிரி உக்ரானம். இந்த மூணும் ஒரு செட்டா கரஸ்பாண்டிங்கா இருக்கும். தான் ஹால் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரூம், லெப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய, கொஞ்சம் பெரிய ஹால். அதுக்கு அடுத்த அங்கனம், அதுல இந்த போற வழியில அண்ணண்ட ஆராதனா பெரிய ஹால், சின்ன ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவனுடைய பிருந்தாவனம் இருக்கிற பிரம்மாண்டமான கல் மண்டபமான ஹால். இப்ப அதை அடிச்சுட்டார், ஆட்சி போட்டார். கல் மண்டபம் பிரமாதமா இருக்கும். அது சின்ன ஆண்டவன் பிருந்தாவனத்துக்கு முன்னால ஒரு லைனும் அண்ணன் ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஆனா சமானமான ஹாலா இருக்கும். இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அங்கனத்துல இடதுகை பக்கத்துல மடப்பள்ளி, வடதுகை பக்கம் ஆண்டவனுடைய சமாபனத்துக்கான ரூம், நடுவுல கனவு இருக்கும். அழகாக இருக்கும் அந்த இடம். அதை தாண்டி போன உடனே ஆராதனம் அந்த இடம். அங்க சின்னாண்டம் இருந்தாவனும் அக்குராண்டம் இருந்தாவும், தாக்கூர் ஆண்டவன் பிருந்தாவனத்துக்கு எதிர் பக்கத்துல அந்த வேணுகோபாலன ஒரு சின்ன புட்டிலியதான் இடம் பண்ணிருப்பான், வேற எதுவும் இருக்காது. முன்னால ஒரு ஸ்தூல் இருக்கும், அதுக்கு பாத்திரம் வச்சுப்பான். இன்னண்ட சின்னாண்டவன் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், குட்டி மண்டபம் மாதிரி, பெருமாள் இடம் மாதிரி. அதுதான் ஆண்டவன் ஆராதனை பெருமாள் எடுத்தார். அந்த ஆராதனை பெருமாள் சின்னாண்டவன் பிருந்தாவனத்துக்கு நடுவுல கோஷ்டி கீழே உட்காந்து திருப்பாக திருப்படி வச்சு ஆரம்பிச்சிருந்தா நான் போயிருக்கேன். 6:30 இருக்கும் அந்த சமயத்துல போனேன், சேவிச்சேன், கோஷ்டியில உட்காண்டேன். ஆண்டவன் தரதான் சேர்த்து ஆராதனை படியாகும், வெளியில வித்தியாசம் தான் ஆகும். அதை சொன்னேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்த்த கோட்டி, கோட்டியில பெரியவாடா ஒரு 10-12 பேர் இருந்தா, அந்த தேகடி சாச்சாரம்னாலும் தள்ளி நின்னோம். எதிர் பக்கம் பொம்மநாட்டிகள் 4 பேர் இருந்தா, 2 புருஷா அந்த முதல்ல சந்நிதிக்கு பக்கத்துல. ஆண்டவன் இந்த புருஷா பக்கம் தீர்த்தம் சாச்சு வந்துட்டும், பெரியவா பெரிய மாமா சின்ன மாமா இந்த பிக்ஷா சாதிக்கிறவா கண்ணாடி தாத்தா வாழ்க்கலாம் சாதிச்சுட்டும், எங்க கிட்ட வாங்கிக்கச்சேன் தேடி சாச்சாருக்கு சாதிச்சுட்டும், அடுத்தது நான் நின்னேன் எனக்கு தீர்த்தம் சாதிக்க வந்துட்டோம். அப்படி சொல்லக்கூடாது, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தாச்சு, ஒரு மாதிரி புருவத்தை நெரிச்சுட்டு பார்த்துட்டு தேகடி சாச்சார் பக்கத்தில் நிற்கவே தேகடி சாச்சார் அப்படி பார்த்தாச்சு. உடனே அவர் சொல்ல, மதுராந்தம் பாடசால வாசிச்சுட்டு இருக்காரு, காலக்ஷேபத்துக்காக பிரார்த்திக்கணும்னு வந்திருக்காரு. இதுதான் தலையாட்டியாச்சு ஸ்டீலைரி மம்பர் சொல்ல உடனே தலையாட்டியாச்சு கலகலம். நான் அப்ப உடனே ஆண்டவன்ட்ட, ஆண்டவன் கேட்கவே நான் கேமிச்சேன், ஏதாவது வந்து பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னா மெட்ராஸ்ல இருக்கச்சேன், ஆண்டவன் கையான எனக்கு பிரீசும் கிடைச்சது சாந்தி காலேஜ்ல, சாந்தி காலேஜ்ல விவேகானந்தா காலேஜ்ல அந்த பிரீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது, அதனோட தீர்த்த கோட்டியாச்சு. ஆண்டவன் அந்த அந்த முன் மண்டபத்துல வந்து வித்யத்ரயம் பாதுகாசங்களா வச்சு அது சாய்ச்சி முடிச்ச உடனே வாசல்ல ஒரு பெரியாசிரமத்திலயும் ஒரு நாற்காலி இருக்கும், சின்ன ஆசிரமத்திலயும் 2 நாற்காலி இருக்கும். ஒரு நாற்காலி அந்த பெரம்புல பெரியசா இருக்கும், அது அப்படி சாய்மானமா இருந்துட்டு இப்படி 2 வளவு ஒண்ணு இருக்கும். அது தம்பராண்டவர் விவசாயத்துக்காக அப்படி வாங்கினாலாம், இன்னொன்று வெறும ஒரு மடிப்பு மட்டும் இருந்து இப்படி வடிப்பு இருக்கும். அதுதான் எழுந்தாச்சு புஷ்கரிணி கடையில அந்த தாவாரத்திலேயே நடுவுல உட்கார்ந்தாச்சு. நாங்க அந்த பாதுகாசு ஆனவுடனே பழத்தை வச்சு சேவிச்சேன், உடனே தேகடி சாச்சார் ஆண்டவன் தனியவன வாங்கிட்டு கிளம்பிட்டார். என்ன இதுன்னு சொல்லிட்டார் அவரம் வாசதான் ஆண்டவன் எழுந்தவுடனே அங்க போய் நின்ன. அப்பா ஆண்டவன் தான் 6 கேள்வி கேட்டாச்சு, 2-3 கேள்விகள் ஞாபகம் இருக்கு, என்னென்ன பாடண்டா கேட்டாச்சு. சொல்லு யாரால் பாடம் நடத்துறான் தர்க்கம். அப்ப வித்யவன நாராயணாச்சார் தான் ரொம்ப பிரபலம், வித்யவன நாராயணாச்சார் நான் பாடசாலையில ஜாயின் பண்ண வருஷமே 6 மாதம் கழிச்சு காசு போயிட்டேன். அவர் இல்ல, வித்யவன சுவாமி இல்லையே, யார் பாடம் சொல்றா பழையபுத்தூர் சம்பத்ராஜான்னு பேரு. இன்னொன்னு தட்டவாதியா வீரியா, அவளுக்கு சொல்ல முடியுமா அப்படி என்ன சொல்றாள், கேட்டா சொல்வியா, காது கேட்டு கேட்டாச்சு. வியாகரணத்துல ஊக்காலோ ஜரசதி கப்துதான்னு ஒரு சூத்திரம், ஊக்காலோ ஜரசதி கப்துதாக எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்டாகும். ஜாகரணேஸ்வரமணி கேட்டதான் ரசம் லகுன்னு இருக்கே, ஊக்காலோஜி லகு தீர்க்கப்படுத்தான்னு சொல்லாம ரசதீர்க்கப்படுத்தான்னு சொல்றக்க பாணினி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோம். அது எனக்கும் கேட்டாச்சு, அது எனக்கு தெரியல, தெரியலன்னு சொல்லிட்டேன். முதல் கேள்வி அதுவா ஞாபகம் இல்லை எனக்கு. முதல் கேள்வி இன்னொன்னு கேட்டாச்சு, பாவனை கேட்டாச்சு, சப்தி பாவனான்னு கேட்டாச்சு, மீமாம்சா அப்படியா. அப்ப ராகவாச்சா கோபாலாச்சா தான் தெரியுமான, தவிர ராகவாச்சாட்ட ஏதாவது படிக்கிறியா கேட்டாச்சு. நான் ஞாயிற்றுமணி அவற்ற ஒண்ணு இல்லை அப்படின்ட்டேன். ஏற்கனவே வாசிக்கியான்னு கேட்டாச்சு. நான் போனபோது ரச்சனை நடத்தினார், அப்புறம் பிரஜாபுரத்தினை கொஞ்சம் நடத்தினார், அதுக்கப்புறம் வாத்தியார்கள் மாறிட்டா, அவர் கொஞ்ச நாள் நடத்தினார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி கேட்டேன். கோபாலாச்சார் பேர சொன்னேன். அவள்லாம் கொஞ்சம் பேரை முட்டி சொல்லி ஆண்டவன் உத்தேசம் நேரக்கு பார்க்கச்சே சுவாமின் சாச்சாகும், மற்றவாட்ட பேசா வாழ்ந்தா பழகிடுவார் ரெண்டு பேரும். கோபாலாச்சாருக்கும் ராகவாச்சாருக்கும் ஆண்டவன் நல்ல சௌகார்த்தமே உண்டு, ரெண்டாவே தெரியும் வாழ்க்கை. கோபாலன் தான் நிறுத்தவரா சரின்னு சொல்லிட்டு நியாயப்பிரகாசத்துல சாதி பாவனா லட்சணம் சொல்லுனாச்சு. சாதி பாவன லட்சணம் எனக்கு தெரியாது, பாவனான்னு அதோட டிவிஷன் சாதி பாவனா அத்தி பாவனா. சாதி பாவனா கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு முதலா பாவனான்னு சொல்லிட்டேன், பகுத்துக்கு பாவன் அது பாவனா லட்சணம் இல்ல சாதி பாவன், அது ஞாபகம் இல்லை அப்படின்ட்டேன். அது எதையோ அன்பைக்க சொல்லியாச்சு, அது ஏதோ ஒண்ணு சொன்னேன் கேட்டுருந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரதமஸ்து லட்சணம்னு தர்க்கத்துல ஒரு பாடம், சதுர்தச லட்சணியா இருந்தா ஆயிருக்கா பிரதமச லட்சணம் சொல்லுனாச்சு. பிரதம சொன்னேன், பிரிய சுலட்சணம் சொன்னேன். இந்த பிரதம சுலட்சணம் சொன்னே ஆண்டவன் சொன்ன வார்த்தை, இந்த ரெண்டு மூணு முதல் கேள்வி தான், ரெண்டாவது கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அது நல்ல வேலையா தெரிஞ்சது, அது லட்சண அன்வயம் பண்ணுனாச்சு. அது நன்னா எனக்கு நொற்று நன்னா கிடுகிடு கிடுகிடுன்னு சொன்னேன். அப்ப ஆண்டவன் எனக்கு அனுகிரகம் பண்ண வார்த்தை இது, அநேகமா இதே வார்த்தைய ஆல்மோஸ்ட் சேம் பூர்வாசம். இப்ப நான் சொன்ன உடனே ஆண்டவன் சாதிச்ச முதல் பார்த்த கண்ண மூடிட்டு சாதிச்சாச்சு, ஸ்திரை ரிமம்பர். அது நான் சொல்லச்சே கண்ண மூடிண்டாயிட்டு, அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத விவகாரம் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சம்ஸ்கிருத விவகாரம் நன்னா இருக்கு என்ன சொல்ற, யார் பாடம் சொல்லி தந்தார், தட்டவாதியா என்னன்னா சொல்லி தந்திருக்க அப்படின்ட்டு அப்ப முழிச்சுன்னு பேசியாச்சு. அதெல்லாம் அடி எனக்கு நானே அனுபவிக்கக்கூடிய விஷயம், நான் பகிர்ந்துட்டா கூட அந்த ரசம் கொண்டு வர முடியாது. அதான் ஸ்டிலேரியமும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆறு கேள்வி ஆனவன் கேட்டாச்சு, ஒரு கேள்வி தான் நான் சரியா பதில் சொன்னேன். மார்க்னு போட்டா 100 மார்க் தான் நான் எடுத்தது, 15 மார்க் தான். ஆனா அந்த 15 மார்க்கால எனக்கு வந்த கிரெடிட் ஆண்டவனை விட்ட வச்ச பிரியம் எங்கிட்ட ஒரு தனி கிருப்பையோட இருந்தாச்சுன்னு நான் எப்படி சொல்ல முடியும். அங்க போனதுலேருந்து நான் வேஷ்டியே வாங்கினதில்லை, ஆசிரமத்திலிருந்து 1000 வேஷ்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்துடும். ஆசிரமத்தை விட்டு வெள்ள வரணும்னு நான் ஒருத்தர் வித்தியாபிச்சேன். அன்னைக்கு ராத்திரி 10:30 போய் ஒரு மில் வேஷ்டி வாங்கினேன் சீனகத்துல, வந்தா எனக்கு வேஷ்டி இல்ல, கோயில் சீனத்தது அதேமோ இல்லா இருக்கு அன்னைக்குன்னு அது கோயில் சீனத்து. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆண்டவன் அவ்வளவு பிரியம், இத்தனை பிரியம்னா அன்னைக்கு புஷ்யம், நான் போய் சேவிச்ச அன்னைக்கு புஷ்யம். அது எப்படி தெரியும்னா, பேசிட்டே இருந்தோம் ஆண்டவன் சாச்சிட்டே ஏதோ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோகம் ஏதோ ஒன்று கேட்டாச்சு, அதுக்கும் சொன்னேன் என்ன சொல்ற அப்படின்னாச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்ப வந்து ஒரு அனந்து வந்தார், பிரியாசிரமத்துக்கு போகணும் புஷியாஞ்சிக்கே அப்படின்னார். அனந்து அனந்து அம்மாடா போகணும், கிளம்ப வேண்டியதுதான், வா கிளம்புறேன் வா கிரியாச்சரத்தை எடுத்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆயிட்டு. சில விஷயங்கள்ல ஆண்டவன் புரியாத புது, அதை நான் பெரியாசிரமத்தில் அனுபவிச்சேன். தேவையெல்லாம் சொல்லியிருப்பேன், அதே பாது உடனே புஷ்யங்கத்துக்காக அங்க போய் சேவாகாலம் பண்ணி சாத்து மதவதிக்கு நின்றுட்டு வந்தாக முடியாது. 9 மணிக்கு ஒன்று கிளம்பினோம், பெரியாசிரமத்துக்கு ஆண்டவன் போச்சே கூட நடந்து போனேன் பின்னாடியே அணியாத்திரையா இருந்துச்சு. அதுதான் எனக்கு முதல் அணியாத்திரை ஆண்டவனோட. பெரியாசிரமத்துக்கு போனோம், அங்க போய் தொடக்கம் ஆச்சு. திருப்பள்ளாண்டு திருப்படி வச்சு திருப்பாவது தெரியும், கோயில் திருவாம்பிடியும் எனக்கு தெரியும். கோயில் திருவாம்பிடி அங்க சேவிப்பா, கோயில் திருவாம்பிடி ராமானுஷன் உத்தந்தாய் தெரியாது, 20-30 வாசகம் தான் தெரியும், அதை சேவிச்சேன். அதுக்கப்புறம் அடைக்கல பத்து பிள்ளையந்தாதி சேவிச்சேன், பிரபந்த சாதம் ஒரு முறையா பாதி பாதி சேவிப்பேன் அப்பதான் அதை அப்படி சேவிச்சேன். கூட கொடிச்சிருந்தாச்சு, நான் நட்டு தனியா உட்காந்து சொல்லிட்டு வா சொன்னேன், அதான் கேட்டுருந்தேன் ரெண்டு பிரதட்சணம் பண்ணேன். அப்ப வந்து என்ன பண்ணியாச்சுன்னா உடனே கோட்டியாச்சு, 11:00 இருக்கும் கோட்டி, 11 மணி ஆயிடவே ஆண்டவர் வந்து என்ன பண்ணியாச்சு, விநியோகம் தந்தா. அப்பதான் அந்த கதற்கட நாராயண எங்காராத்திலேருந்து அதுக்குன்னு ஒவ்வொரு மாசமும் வரும், அவ வெண்ணெய் தான் அனுப்புவா, வெண்ணைய காய்ச்சி பொங்கல் சக்கரம் பண்ணணும், 4 படி பன்னம்படி பொங்கல், 1 படி பன்னம்படி சக்கரம். ஆண்டவன் 2 கமை யாத்திரையில இருந்தா பாடசாலை வித்யார்த்திகள் வந்து சேவா காலம் பாராயணம் பண்ணிட்டும் எல்லாருக்கும் அது கிடைக்கும் சாப்பிட்டு போவா. ஆண்டவன் 8 கிச்சா அவ வரமாட்டான், பாடசாலை நடக்கும் ஆண்டவன் தான் ரெடியாகும். இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவாளே வேத பாராயணம் தான் பண்ணிடுவா. இப்ப இந்த 4 படி பொங்கல் பெரியாசிரமத்துல யாரும் வாங்கிப்பான், இருக்கிற வேலைக்காரன் பண்ணக்காக 2 பேர் வாங்குவான், மற்றபடி வாங்கிக்கிறவா கிடையாது. நான் எப்படி தருவானா, இந்த மாதிரி விநியோகம் நான் 2 அகேஷன்ல பார்த்திருக்கேன். ஒன்னு ஒடுவூர்ல கோவிந்தம் கோயிலுங்கிற இடத்துல பார்த்திருக்கேன், இன்னும் கூட இடத்துல திருப்பாவாடு நடக்கிற இடத்துல அவ்வளவு பெருசா உருண்டையா தருவான். இதே மாதிரி எங்க பெரியாசிரமத்துக்கு இது ஏதோ நான் சொல்ற இடம் நினைச்சுக்கணும். பெரியாசிரமத்தில் அந்த பொங்கல், அத்தனை பொங்கல் நான் விநியோகமா பார்த்ததே கிடையாது. இவ்வளவு புளி ஊற்றி தந்து தலைவர் கணமாஜா அனந்தோட மாமனார் சூறாமணி கணமாச்சார், இதை வாங்கிட்டேன். வாங்கி அவ ஒரு இடம் தந்துருந்தா கெரிய வச்சிருந்தேன், சக்கரம்பங்கல் வச்சு. ஆண்டவன் நடுவில் ஒரு மேடையில ஐடியா இருக்கும், அப்ப மேடை கிடையாது, அது இடம் மட்டும் ஆண்டவன் உட்கார இடம் யாரும் உட்கார மாட்டான். இந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு, நான் பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடு இருந்தேன், லெப்ட் ஹேண்ட் சைடு அந்த அனந்து வரா இருந்தா எல்லாருக்கும் இவ்வளவு இவ்வளவு பிரசாதம் தந்துட்டேன். அனந்து சாப்பிட ஆரம்பிச்சு, பொங்க கிடைச்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சு. ஆண்டவன் பண்ணியாச்சு, முதல்ல நான் வாங்கிட்டு விரும்ப சோதனை பாட சொல்லியாச்சு, சோதனை பாட சொன்னேன். கத்தாலேருந்து ஒண்ணும் சாப்பிடலையடா, சாப்பிட அப்படின்னாச்சு. நான் ஆண்டவன் பக்கத்துல இன்னைக்குதானே முதல்ல உட்கார்றேன், சாப்பிட்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, விளையாடியே அப்புறமா என்னன்னு போய் அண்ணிட உட்காந்து சாப்பிட்றேன். அப்படியா, சரி நாயிட்டு. ஒரே அடுத்த நிமிஷம், ஆல்மோஸ்ட் அடுத்த நிமிஷம் அந்த பக்கம் திரும்பியாச்சு, அனந்து சாப்பிட்டு இருக்க எங்கிட்ட நீ சாப்பிடுன்னு தெரியாச்சு, அவர் பக்கம் திரும்பியாச்சு. திரும்பின உடனே அவர் சாப்பிட்டு இருக்க, அனந்து பாஷம் தனியார் ராத்திர போன உடனே சாப்பிடணுமே, இப்ப போய் இதை சாப்பிடுறீ, பசிக்குமாடா, அப்ப பசிக்குமா பசிக்காத, இப்ப பசிக்கிறது சாப்பிடுறது ரிசார்ட்டா, அப்புறம் அங்க எப்படி சாப்பிடுறது, ஏன்னா யாரோ தெரியாதான் அந்த கட்டியிருக்கா, இருக்கிற மாதிரி 10 பேர் தான், நீ அங்க சாப்பிடாம இருந்தா எப்படிடா அப்படின்னு, அதுக்காக வயலா குடுப்பா வா அப்படின்னு தடவை நான் ரசிச்சேன் எல்லாத்தையும். பட் எனக்கு வாட்டைமா ஷாக்னா சாப்பிடுறேன், அவர் சாப்பிடுறவரை நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் ரொம்ப வருஷம் பழகின அப்புறம் அது புதுசா வந்திருக்கான், யார்ட்டையே வந்து தங்கியிருக்கேங்கிறான், என்ன சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, அவன் பசியோட இருக்க போறானேன்னு ஆதங்கத்திலே என்கிட்ட சொன்ன. அவ அத்தியனங்கள்லாம் முடிஞ்சு கொடுத்து கூட இருக்கிற ஆண்டவனோட கை கட்டி நல்ல ஆச்சாரமா இருப்பார், அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி தங்கிட்ட பிச்சைக்கு வச்சுக்கணும்னு ஆண்டவன் கை அவன் மட்டும் சொல்லியிருக்கேதான் வச்சுக்கணும்னு ஆசை. அதனால அவரையே இப்ப சாப்பிடுறடா, அது கூட சாப்பிடுறான் சுவாதீனமா கேட்டார். அதாவது சிக்ஷணம் பண்ற புதுசா வந்தவன், அவன் வந்து ராத்திரி சாப்பிடாம அடியோட பட்டியா இருக்க போறானே அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம கிட்ட பிரியமா சொல்லுவாங்க. அனந்து உடனே சொல்லிட்டாரு, மொத்தத்தையும் இப்படியே சாப்பிட மாட்டேன், வறுக்குணி மாமி தொகை பண்ணி வைக்கிறேன் இருக்கா, அதை வச்சுட்டு தொட்டு தான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு என்னையே அடிச்சுன்னு போனதுங்க, கொடுத்த நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன், தெரியாதத்துக்கு வந்து பெருமை உட்காந்து எழுதிட்டோன்னு வச்சுக்கா, எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவனை பார்த்த நாலாவது தினம் நான் ஆண்டவன் கால்க்ஷேபம் போயிட்டேன். ஒவ்வொரு தினமும் எனக்கு ஸ்ரேயஸ்தனம் பெறவுது. பாதுகையை ஆசிரியிச்சா மிக சக்தியா பண்ணு பாதுகாசம் சொல்றது. எனக்கு பாதுகை ஆச்சாரியன், பாதுகைனா ஆச்சாரியன் தானே, இந்த ஆச்சாரியனை சேவிக்கச்சேதான் எனக்கு ஸ்ரேயஸ் கிடைச்சது. கிடைக்காததும் உண்டு. ஆண்டவன் திருநாள் அலங்கரிச்சு 45 நாள் ஆன உடனே தான் என் கல்யாண விஷயம். ஆண்டவன் திகிச்சேனே திரைவடங்கள் சொல்லியாச்சு, ஏதோ அவாடும் இஷ்டப்படல, சரி எனக்கு இஷ்டம் இல்லை, நானா கேட்கிற இடங்கள் அவா இஷ்டப்படல அப்படின்ட்டு அந்த சுவாமி இருந்து என் கல்யாணம் ஆகி நான் என் பேரோ போய் சேர்க்கணுங்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஆனா ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் அவதாரத்துக்கு முன்னால அவர் சன்னியாசம் வாங்கிக்க போற, நான் இங்க அவ வந்து பொன்பாக கூப்பிடச்சே நான் சொன்னேன், அவ சொன்னான் ஆடிட்டர் தான் அழிச்சுன்னு வந்தார். அவள் யாம்பியாளுடைய அத்தா திம்பியர, அப்புறம் அப்பா அம்மா அழிச்சுன்னு வந்தார். முதல் நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அவ வந்து ஜாதகம் கொடுத்தா, ஜாதகம் அண்ணா பார்த்துட்டார், அட்டண்ணா சுவாமி பார்த்துட்டேன் சரியா இருக்குன்னுட்டாருன்னு அவர் ஆடிட்டார் சொன்னார். சாயங்காலம் ஒரு 7:30 வந்தாவ, 7 மணிக்கோ 7 மணிக்கு வந்துட்டோம். அவள் பொண்ணோட போட்டோ காமிச்சா, அது என்ன சாதாரணமா பார்த்துட்டு தந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ சொன்னான், அண்ணா பார்த்த ஜாதகங்களா பொருத்தம் இருக்கு, மேலே ப்ரொசீட் பண்ணலாம், என்ன சொல்றதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நாளைக்கு ராத்திரி நான் ஸ்ரீரங்கம் போறேன், மைசூர் ஆண்டவன் திருநாடகம் இருந்துச்சு, இன்னும் 2-3 நாள் தான் கைத்தரியங்கள் ஆரம்பம், அன்னைக்கு தான் போல திருக்குழந்தானும் கைங்கிறதுக்கு சுபசிவா தனிக்கு தான் போனேன். போகவே இல்லை, இது லீவா இருக்கு, அது மே மாச கடைசி தீவா இருக்கு, போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு ராத்திரி கிளம்புறதா இருக்கேன். உடனே ஆடிட்டர் சொன்னார், நாளைக்கே பொன் பார்த்து விடாம, நான் சொன்னேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கேன், அண்ணா கிட்ட கேட்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு அண்ணா சொன்னார், பொன் பார்க்கறதுக்கு தான் முகூர்த்தங்கள்லாம் பார்க்க வேண்டாம், நல்ல டைம் பார்த்து பார்த்தா போறும், செவ்வாய்க்கிழமை பார்க்கணும்னு அது வந்து பெரிய நிபந்தனை கிடையாது, பெருமை பார்க்க நிச்சயதார்த்தத்துக்குன்னா அதெல்லாம் கிழமையெல்லாம் பார்க்கணும், பெருமை பார்க்கலான்னு சொல்லிட்டார். நாளைக்கு சாயங்காலம் கோதுகுடி காசு மேயத்துல நல்ல டைமா இருக்கு, வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம், எப்படி ராத்திரி தானே ஊருக்கு போகுது, சாயங்காலம் பார்த்துக்க வேண்டாம்ட்டார். அண்ணா சொல்லிட்டேன் உடனே அப்ப அவர் பட்டனா மாமா சொல்லிட்டேன்னா எங்க அப்பா ஒத்துட்டுவான், சரின்னு சொல்லிட்டேன். மறுநாள் பார்த்துட்டு நான் என் பக்கம் எழுதுற ஒண்ணுன்றா, அவளுக்கு பிடிச்சிருந்தா மேல ப்ரொசீட் பண்ணான்னு சொல்லிட்டேன். மேல ப்ரொசீட் ஆயிடுச்சு. நான் அங்க மறுநாள் காத்தால புதன்கிழமை காத்தால போனேன், புதன்கிழமை காத்தால ஆண்டவன் வந்து ஜீவசாதம், வியாழக்கிழமை காத்தால தான் சன்னியாசம் வாங்கிட்டாச்சுன்னு எனக்கு ஞாபகம் ரப்பா. அந்த ஒரு 4 நாளைக்குள்ள ஆண்டவன் அவதரிச்சது, அந்த மைசூர் ஆண்டவனுடைய கைங்கரியங்கள், ஆண்டவன் அவதரிச்ச மறுநாளைக்கும் மறுநாளோ அந்த இது விஸ்வசிகார கோஷ்டி, இயல் கோஷ்டி அவதாரான மறுநாளே இயல் கோஷ்டி ஞாபகம். ஆண்டவன் மே 31 June 1 சன்னியாசம் வாங்கிட்டார். நான் சொல்லிருக்கேன் June 1 மே 31 அந்த ஆண்டவன் மைசூர் ஆண்டவனுடைய சுபஸ்ரீகாரம் 3 June 3 ஞாபகம். எதுக்கு சொல்றேன்னா, அவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாலேயே பார்த்து அவதரிச்சு July 9 10 எனக்கு கல்யாணம், இவர் அவதரிச்சு 1 மண்டலத்துக்குள்ள எனக்கு கல்யாணம். நிறைய சமயங்கள்ல ஆண்டவன் வந்து என்ன ஆஸ்தான வித்வானா நியமிச்சது, JS கிட்ட சொல்லுவேன், JS காலக்ஷேபம் சாதிக்கணும்னு ரகசியத்தை விசாரத்தை கூப்பிட்டார். 2-3 தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரி எண்ணிக்க ஆரம்பிச்சு, ஜனவரி கடைசிலையோ February 1 ஆரம்பிச்சு, February 10 ஆரம்பிச்சு. மார்ச் மாசம் இல்லை, ஏப்ரல் மாசம் திருக்குழந்தான திருநக்ஷத்திரத்திலேயோ ஆஸ்தான வித்வானா நியமிச்சா 2013. அதுக்கடுத்து 2014 தான் இந்த ஆஸ்தான வித்வான்களுக்கு எல்லாம் 5000 சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சேன், மாணவர்களையும் கொடுக்க ஆரம்பிச்சேன் கௌரவ வேதன். அதே வருஷத்துல May 26 ஞாபகம் என்ன சீகாரியமா போட்டேன். 2014 ஆண்டவன் சதாபிஷேகம் எனக்கு கேட்டது முக்கிய வருஷம், 4 கேட்டது 15. 2016 என் பிள்ளையோட கல்யாணம், 2017 பேச்சு பிறந்தான், 18 வாழ்ந்து 19 பேரன் பிறந்தான். ஆசிரமத்தில் இருக்கச்சேனா எனக்கு சிறையில். அதுக்கு காரணம் 63 வருஷம் அந்த முதல் ஆரம்பி முதல் நாள்ல அந்த முதல் சங்கல்பத்துல ஆண்டவனை நாம் கீழே விழுந்து வீதியில செய்தான். எப்படி ஆள வந்தாத ஒரு அஞ்சலியானது அஞ்சலி பதம்பதிகளிலே மூட்டி மூட்டி அதை சேயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி எனக்கும் ஆண்டவனை முதல்ல சேவிச்சதுலேருந்து சேய பரம்பரைகள் வந்துடும். நான் ஈட்டியில வேலைக்கு போனது கூட பரிஞ்ஞாசம் மோட்சத்துக்காக தான் முடிக்கிறோம். நான் பரிஞ்ஞாசம் பண்ணி நீங்க வந்த உடனே எனக்கு ஆர்டர் வந்து இன்டர்வியூ ஆர்டர் அப்பதான் வந்தது. ஒரு வாரத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. அதுக்கு முந்தின வருஷமே மாடல் ஸ்கூல்ல சேர்ந்துருந்தேன். அந்த வருஷம் ஈட்டியில கிடைச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஆச்சாரியால் அனுகிரகம் அவர் எங்கிட்ட ரொம்ப பிரியமாயி கத்த எத்தனையோ பேர்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்திருப்பார். எங்கிட்டயே அந்த மாதிரி இருந்திருப்பந்துச்சு. அதை சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு கோவிந்தன் சொன்னார் ஒரு சமயம். அப்ப நான் ஆண்டவனை சேவிக்கல, நான் இங்கே இருந்துட்டேன். அதாவது இந்த 89வது வருஷம்தான். இந்த கோவிந்தாச்சார் அனகாபுத்தூர் பக்கத்துல ஒரு ஆம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு பிரவேசம் பண்ணேன். என்ன கட்டாயம் வாழ்ந்து கூட்டேன். நான் எனக்கு காத்தால வேலையெல்லாம் வர முடியாது. ஸ்கூல் நிர்பந்தம், எங்களுக்கு தீபம் அதிகம் கிடையாது. அதனால நான் சாயங்காலம் ஸ்கூல் 3:30 விடுவா. நான் வந்துட்டு 4:30 5 வந்துட்டு எப்படியும் கிரகா பேசினா அங்கே தானே இருப்பேன். நான் வரையப்பா வந்து பார்க்கறேன். அன்னைக்கு போன அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, கோவிந்தாச்சார் சொன்ன வார்த்தை, வீரராவா நீ வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஆண்டவனை சேவிச்சுட்டு வா. ஆண்டவனுக்கு ரொம்ப திருமணி சரி. உடனே சொன்னேன், அப்பா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அம்மாவுக்கும் முடியாது, நான் கூட இருக்க வேண்டியிருக்கு. நான் வெளியே வர முடியாது, எங்கேயும் வர முடியாது. அதான் என்னுடைய நிலைமை அப்படின்னு அவர் உடனே சொன்னார். அது இல்லை விழாவா, ஆண்டவனுக்கு ரொம்ப திருமணி சரியில்லை. நிறைய பேர் வந்து சேவிச்சுட்டு போறான். நிறைய பேர் வந்து சேவிச்சுட்டு போச்சையும் ஆண்டவனுக்கு ஏதாலும் பெருமையை ரொம்ப முடியலை. வயசாயிட்டு சேவிச்சுட்டு போகணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் எடுப்பாருங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் சொல்லிட்டா. எத்தனை நாள் சொல்ல திருநக்கத்துல வரைக்கும் தாங்கமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நீ வந்து சேவிச்சுட்டு வாங்க. இப்போ பாருக்கு இருக்கிற நிர்பந்தம் இருக்கு. எம்ஏ வேற பரீட்சை இருக்கு செகண்ட் இயர். நான் வர்றது நான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்ப அதை சொன்னேன். அதுக்கு சொந்த வீரராவா, ஆண்டவன் நிறைய பேர் சேவிக்கிறான். இத்தனை பேர் வந்து சேவிக்கிறதுல ஆனா வந்து திருப்தி இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து சேவிச்சேன் தெரிஞ்சவா வந்து சேவிக்கிறா திருப்தி இருக்கும். ஆனா இது எதிரியுமே இல்லாத திருப்தி. நீ வந்து சேவிச்சேனா ஆண்டவனுக்கு அவர் திண்டாடனுக்கு இருக்கிறதுக்கு முன்னால மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். ஏண்டா அப்படி சொல்ற அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, சௌந்தரமான ஆசிரமத்துல கைங்கரியம் அணிந்த பெரிய கைங்கரியம் அணிந்த ரொம்ப வருஷம் இந்த பாடசாலங்கள் ஆசிரமத்தில் இருந்தார். அவர் ஆசிரமத்தை விட்டுட்டு இங்கெங்கயோ கைங்கரியங்கள் பண்றேங்கிற மாதிரி வேற அங்க தனக்கு தாக்கு பிடிக்க முடியலன்னு வந்துட்டு அவர் இல்லை. வயசாயிட்டு கொஞ்சம் பொண்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு, இன்னொரு பொண்ணு இருக்கா, ஏதாவது மெட்ராஸ்ல போய் நான் இருக்கேன் கொஞ்சம் நான்னு ஆசிரமத்துக்கு வந்துவிட்டேன். அவர் நான் அங்க இருக்கச்சேமே வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் விட்டு வந்துட்டேன். நான் சௌந்தர மாமா தாம்பே அடியும் பொண்ணையும் அழிச்சுன்னு வந்து சேமிச்சேன். சௌந்தரத்தை மாத்தோம், என்ன சௌந்தரம், என்னடா அவ்வளவு தூரம் வந்த அறிக்கையா பார்த்து போடணும் தியானம் கேட்டாச்சாங்க. அத்தனை வருஷம் ஆண்டவன்ட்ட கைங்கரியம் பண்ணேன், ஏதோ சௌரியமா இருந்தேன். கல்யாணங்களா எனக்கு இங்க வந்துதான் வச்சு அத்தனை வருஷம் இருந்தேன். விட்டு போனாலும் ஆண்டவனுக்கு திருமேனி இல்ல, சௌரியம் இல்ல, சௌரியம் இல்லைன்னு எல்லாருமே சொல்றான். எனக்கு தூக்கமே வந்த வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். ஆண்டவன் ஒரு விதமா சேவிக்கணும்னு ஆசை வந்தேன். அப்படியாடான்னு சொல்லியாச்சு. சரி, அவருக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி போன பாண்டவன் கோவிந்தா எத்தனையோ பேர் வந்து என்ன பாக்குறா, சௌந்தரம் கூட வந்து பார்த்துட்டாண்டா, வீரராவன் வந்து பாக்குறதா, வீரராவன் வந்து பாக்குறதா அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு சட்டுன்னு உனக்கு ஏதாவது அப்ப வந்து இவ்வளவு செட்டெல்லாம் வந்த 89 வந்த செட்டு ஞாபகம் எனக்கு. சென்னை இவ்வளவு பாப்புலர் ஆளா இருந்தா சென்னை வரல ஞாபகம் எனக்கு. கம்ப்யூட்டர்னு இருந்தா செல்லு இல்ல 89ல எப்படி யாரும் உனக்கு சொல்லணும்னு. அப்ப இது பிஜிஓ எல்லாம் வந்துட்டு எஸ்டிவி எல்லாம் வந்துட்டு எப்படியா உனக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசை. தான் பாக்குறேன், நீ வந்து பாத்துட்டு வா பாக்குறேன்ப்பா. எனக்கு லீவு கிடைக்காது, லீவெல்லாம் வேண்டாம் அப்படின்றாவா. ஸ்ரீரங்கம் வா, ஆண்டவனை செய்திதான். நிகிரங்க வந்து காவேரியில தீட்டா மாட வேண்டாம், ரங்கநாதனை சேவிக்க வேண்டாம், திருமன் கூட எடுத்துக்க வேண்டாம், ஒரு பஸ் ஏறு வா சேவி, அப்படியே டோல்கேட் வா, இன்னொரு பஸ் ஏறு வா. இதே பார்த்து சொன்னோம், எதுவுமே பண்ண வேண்டாம், ஒருவேளை உங்க அப்பா அம்மா என்ன பண்ற போற, நீ மட்டுக்கு வந்துட்டு வா. சரிதான் பாக்குறேன், வரமோ அதுக்கான பாது. அவன் நான் சொல்லச்சேமே பிப்ரவரி லாஸ்ட் வீக், அதுக்கப்புறம் இந்த மார்ச்ல வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் ஆரம்பிச்சிருவான். சிபிஎஸ்சி எக்ஸாம் ஆரம்பிச்சா கொஞ்சம் நிர்பந்தம் உண்டு, சட்டுன்னு லீவு கொடுக்க மாட்டான். அதுல சில பேர் இன்விஜிலேஷன்லாம் இருப்பா இல்லையா, சிபிஎஸ்சியில வந்து வெடி ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்து அங்கே எழுதணும், ஸ்டேட் போர்ட்லன்னா வேற ஸ்கூல் டீச்சர் வந்து இன்விஜிலேஷன் வருவா, சிபிஎஸ்சியில வந்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பா, சில பேர் வெடி ஸ்கூல்ல இருந்து வரவாடி இருப்பா, பட் அந்த ஸ்கூலும் நடக்கும். ஸோ என்ன பண்ணுவா, இருக்கிற மாடுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் இருக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த கீழ் கிளாஸ் சஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அப்பெல்லாம் கிளாஸ் நடக்கும். ஏப்ரல் கழிச்சு தான் அவளுக்கு எக்ஸாம் நடக்கும். கேவிலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லயே ஏப்ரல் கழிச்சுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும், லீவுக்கு சந்தன கழிச்சுக்கு முன்னால. அதுக்கப்புறம் தான் அகாடமிக் இயரையே முன்னால டோட்டலா ப்ரீபோன் பண்ண. அதனால எனக்கு லீவு எடுக்கிறது கஷ்டம் இருந்தது. இன்னொன்னு ஏப்ரல் ஒன்னாம் தேதி, ஏப்ரல் நாலாம் தேதியோ நம்ம திருநாடு அங்க சர்ச்சினருக்கு ஞாபகம், ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ நம்ம இந்த எம்ஏ சயின்ஸ் எக்ஸாம்னா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு நாள் செகண்ட் இயர்க்கு ஏதோ தான். அது மாதிரி எனக்கு ஷெட்யூல் ஒவ்வொரு நாள் விட்டு ஷெட்யூல்ல சேர்ந்தாப்புல ஷெட்யூல்ல ஆண்டவன் திருநாடு அலங்கரிச்ச அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் வந்துருக்கு, ராத்திரி கிளம்புறே இருக்குது எங்க அப்பாட்ட, நாளைக்கு எக்ஸாம் ஆச்சேடா அப்படின்னு. எக்ஸாம் எடுத்த அடுத்த வருஷம் கூட எழுதிக்கலாம்ப்பா, எங்க அப்பா சொன்னார். அசோண்டா நீ சொல்றது சரிதான், சில வருஷம் இருந்திருக்க, இருந்தாலும் என் மனசுல படுறது, நீ அங்க இருந்துருந்த ஏதோ விட்டு வந்துட்ட, போன வருஷம்தான் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச, வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு இப்பதான் உனக்கு இந்த ஒரு வருஷமா இந்த வேலை கிடைச்சிருந்துருக்கு, ஒரு வருஷம் ஆக போகுது. இப்ப இந்த எம்ஏ செகண்டரியும் முடிச்சேன்னா எனக்கு திருப்தி இருக்கும், உனக்கு போயிட்டு வரணும்னு தோணித்து நான் வேணா போயிட்டு வா. என்னை கேட்டா நீ அதுக்கப்புறம் கை கஜங்கள் இருக்காது போய அப்படின்னு சொல்லுவேன். சுபரிசி காத்து எனக்கு நீ வேணா போ, நீ தான் போகணுங்கிற நிபந்தனைகள்லாம் ஒன்று இல்லையே என்றார் அவர் பட்டு. நீ போயிட்டு ஆகணுங்கிறதெல்லாம் ஒன்று இல்லையடா, சாதாரணமா மற்ற வேலை சொல்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். நான் எங்க அப்பா சொல்லி எத்தனையோ கேட்டதில்லை, இது மட்டும் அன்னைக்கு போல பதிமூணாம் நாள் மட்டும் கோஷ்டிக்கு கேட்டா போன லீவ் போட்டு போனீங்க, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் போனேன், அது மட்டும் போனேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், தெரிஞ்ச பதுங்க தான் வச்சோம், துரோகிதான் இருக்குதுன்னா அதவன் அவ்வளவு பிரியமா இருந்தாச்சு. ஹீ டோல்ட் தட் பிளட், நான் இப்பவும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேனா கோவிந்தன் சொன்னேன், இத்தனை பேர் வந்து சேவிக்கிறா சுவாமி தன் வாக்கால சொன்னேன், சௌந்தரம் கூட வந்து சேவிச்சு விட்டாங்க. சௌந்தரம் தான் மற்றதுக்கு இல்லை, அவனுக்கு முடியாதுடா பாவம், அவன் கூட வந்து சேவிச்சுட்டான், இவன் வந்து பார்க்கவே இல்லைடா என்ன அப்படின்னு. அதுதான் அதை கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் மனசுல பட்டுது, வேற வழி இல்லை. அதெல்லாம் அடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ரீதியில பகவத் சங்கல்பம் வைகிறதான்னு ஆக்கால் என் சொல்லணும்னா, நான் எல்லாம் என் அனுபவத்தையே சொன்னேன். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்க, ஆண்டவனிடத்தில் பழகின சிஷ்யாலத்தன பேரும் ஒரு விஷயத்தை கட்டாயமா நினைச்சுப்பா அவரோட பழகிட்டு வச்சேன். இவர் எங்கிட்டதான் ரொம்ப தரங்கமா இருக்காரு. திருக்கோணம் ஆண்டவன் அந்த மாதிரி பழகும், அவ்வளவு மிருதுவானவர் அவருடைய ஞானம், அவ்வளவு பெரிய ஆச்சாரிய உத்தமன், அவ்வளவு சரளமா பழகணுங்கிற அவசியமே கிடையாது, ஆனா ரொம்ப சரளரா பழகுவர். அவர் ஒவ்வொருத்தரையும் அந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கடத்தியை தனுங்கிறதுக்காக நிறைய பிரயாசப்படும், அவளை நிறைய சொல்லுவார், எனக்கே நிறையா சொல்லியிருக்க. அதுதான் அந்த சமயத்தில் மனசில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கடுமையான வார்த்தையே சொல்ல மாட்டேன், அவள் என்ன எதிர்பார்த்ததோ தெரியாது எனக்கு. இது என்ன எதற்கு சொல்கிறேன்னா, இத்தனையும் நான் பேசினேன் ஆண்டவனை பற்றினா, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவன் எனக்கு போட்ட பிச்சை, ஆண்டவன் அனுகிரகத்தால் தான் நான் பேசுகிறேன். ஆழ்வார் சாதிக்கிற ஏழாம் பத்துல ஒன்பதாவது திருவாய்மை எத்தைக்கும்னு ஒரு சொல்லு, ஆழ்வாருடைய அனுபவம், அருவா என்ன செய்கிறார்? அதுக்கு முன் தசகத்துல அதாவது 7-8 திருவாய்ப்படி இருக்கணும். திருவாராய் எப்படிதான் அதை சுருக்கமா அடுத்ததுல காண்பிக்கிறார். அதுக்கு முந்தின இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை சேர்த்து சொல்றான். ஆழ்வார் என்ன பண்ணறான், நமக்கு எந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கு, பெருமாளுடைய குணானுபவம் அப்படின்னு யோஜனை பண்ணறான். எந்த மாதிரி குணானுபவம் கிடைச்சிருக்குன்னாக்க, எம்பெருமானே எல்லாம், பெருமாள் தானே எல்லாம், பெருமாள் இல்லாம ஒண்ணும் இல்லை, பெருமாளே எல்லாம். உபாதார காரணம்னு ஒரு விதை, அதுவே மரமாது, அதுலேருந்து வித வருது. உபாதான காரணம் இது, அதோட அவஸ்தான் வேலைன்னு நம்ம சொல்றாய். ஆலம்பரம் மொத்தமும் அந்த விதையிலேயே இருக்குன்னு வேத கதையே. அதே மாதிரி எம்பெருமானிடத்திலேருந்து எம்பெருமானே தான் அனைத்துமானார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே. கடல் ஞானம் செய்தேங்கிறது ஒரு குயவன் கடத்த பண்ற மாதிரி, கடல் ஞானம் ஆவேங்கிறது ஒரு மண்ணு கடமா இருந்தது. ரெண்டு அம்சத்தையும் நம்ம விரிவா ஊத்துட்டு இருக்கா, உபாதான காரணத்தும் நிமித்த காரணத்தும். உலகத்தில உபாதான காரணம் வேறையாதான் இருக்கும், நிமித்த காரணம் வேறையா இருக்கும். ஆனால் ஜெகத்துக்கு எம்பெருமானே உபாதான காரணம், எம்பெருமானே நிமித்த காரணம். அது மட்டும் இல்ல, லோகமா ஆனதே அவன் தான் லோகமா ஆயிருக்கான். பகுஷ்யாம் பிரஜாயன்னு வேதங்கள் சொல்ற, படவா ஆவேன் உண்டு பண்ணுவேன், உண்டு பண்ணுவேங்கிறது நிமித்த காரணம், படவா ஆவேங்கிறது உபாதான காரணம். இதுதான் நம்ம சம்பிரதாயம். ஆழ்வார் அந்த குணங்களை தான் அனுபவிச்சத பெருமையா நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாகவும் இருக்கான், எல்லாவாகவும் ஆகியும் இருக்கான், எல்லாத்தையும் ஆக்கியும் இருக்கான். இந்த மாதிரி அவனை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தந்திருக்கான், நான் இந்த பாசனம் பண்ணும்படியா பண்ணியிருக்கான். இது எல்லாம் யாரால ஏற்பட்டது, பெருமாளால ஏற்பட்டது. இந்த நான் பாசனம் பண்ணக்கூடிய சக்தி எங்கிட்டயா இருக்கு? கிடையாது, பெருமாள்கிட்ட இருக்கு. நான் ஒண்ணுமே கிடையாது, நான் இத்தனை பாசுரம் சொல்லியிருக்கேனே, பலவிதமான பாசுரம், பலபடியான பாசுரம், அவனை பல விதத்துல பேசுற பாசுரம், பல விருத்தங்கள்ல பாசுரம். இத்தனையும் நான் சொல்றதுக்கு காரணம் அவன்தான். நானா சொல்லியிருக்கவே முடியாது, அவன் என்ன சொல்லுவிச்சான். அவன் சொல்லுவிச்சாதானா, அவன் சொல்லுவிக்கல, அவனே சொன்னான். அவன் சொல்லுவிக்கிற சொல்லுவிச்சாலும் ஒரு அம்சம் உண்டு, ஆனா அவனே சொன்னான். நானாக அவன் சொன்னான். அவன் பாடினான், தானா பாடல, தானே யானாகி பாடினான். தானே யானாகி யார பாடினானா, தன்னையே பாடினான். தானே யானாகி தன்னையே பாடினான். அதுக்கு மேல தானே யானாகி தன்னை பாடி அந்த பாசனத்தை கேட்க அவனே கேட்டு பெருமாளா கேட்டின் கொடுத்தான். அழகா ஒரு பாசனத்தை காண்பிக்கிறாரு 10-ஆம் பத்துல. நன்னா அசுரர் நடிவெய்த, நல்ல அமரர் புடிவெய்த, எண்ணாதனகள் எண்ணும் நன் முனிவர் இன்பம் தலைச்சிறப்ப, பண்ணார் பாடல் இன்கவிகள் யானாய் தன்னை தான் பாடி. பன்னால் பாடல் இன் கவிகள் பாடினவன் அவர், கேட்கிறவன் அவர், தென்னா என்னும் என்னம்மான் திருமாளின்னு சொல்லையார். அந்த பாடும்போது தானே நேர பாடல, யானாய் பாடினான். பாடினது அவனையே பாடினான். யானாய் தன்னை பாடினான், தான் பாடினான். தான் யானாய் தன்னை பாடி தானே கேட்டு தென்னா என்று சொன்னான். யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னும் என்னம்மா திருவாடின்னு சொல்லி, இதான் ஆண்டவன் சொல்ற அனுபவம் தான். இந்த யானாய் தன்னை தான் பாடி, பன்னார் பாடல் இங்கதிகள் யானாய் தன்னை தான் பாடிங்கிறது 7-ஆம் 9-ஆம் திருவாய்மொழியோட ஒரு சுருக்கம். அந்த திருவாய்மொழிக்கு அவதாரிக்கிறதா நான் சொன்ன விஷயத்த திருவாரூர் பிடிக்காத அனுபவிக்கிறார். பாத்தர் ஆழ்வார் இவ்வளவு பாட வச்சாரே, இந்த மாதிரி பாடினோமே, நாம பாடினோம், அவனே பாடியிருக்கான், யானாக அவன் பாடியிருக்கான், தன்னையே பாடியிருக்கான், அழகா பாடியிருக்கான், கேட்கிறவாளுக்கு சந்தோஷமா இருக்கும்படியா பாடியிருக்கான், கேட்கிறவர்களுக்கு ரசம் சூத்தி இருக்கும்படியா பாடியிருக்கான், பாடல்கள் அழையா அழகா அமையும்படியா பாடியிருக்கான். அதுதான் பன்னார் பாடுதின்னு கதை. அது பத்தாமத்தில் இருக்கிறது, அதோட விஸ்தாரம் 7-9 திருவாயு. அந்த திருவாராயர் அப்படிங்க சேவிக்கிறேன், எவளுக்கு போக்கியமா இருக்கும். அதோட சாதம் பாதுகாத்திருக்கு ஆழ்வார் அப்படின்னா 7-9 திருவாய்மொழி எத்தனை என்றைக்குங்கிற திருவாய்மொழி. இப்போ சேவிச்சதுன்னா தேவளுக்கே அது மாதிரி பதங்கள்லயே அர்த்தம் தெரியும், பாசுரத்தை சொன்னாலே அர்த்தம் முடியும். திருவாராயர் அப்படியில இதுக்கு அவதாரிக்கிற பிள்ளை சாதிக்கிற விஷயம் இப்படி. பெருமாளுக்கு ரெண்டு ரூபம் இருக்கு, மகா ஆச்சரியமான ரூபம், மகா ஆச்சரியமான ஜெகத் ரூபம், உலகம் மொத்தம் ஆகும் அது ஆச்சரியம். உலகம் மொத்தமும் ஆகும்னா ஒருத்தனுடைய ரூபம்னா ஒரே மாதிரி தானே சுவாமி இருக்கும், ஒருத்தனுடைய ரூபம்னா ஒரே மாதிரி தானே இருக்கும், மாறு வேஷம் போட்டுட்டா பல மாதிரி இருக்கும், வேஷம் கலைஞ்சா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அவன் ஒரிஜினலே பல ரூபம் வந்து, அதுதான் சொல்ற மகாச்சரியமான ஜெகத் ரூபம். கடத்துக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சரிதானா, சுபத்துக்கும் தலைக்கும் சம்பந்தம் இல்லை. அது மாதிரி மலை வேற, சாதாரண மண்ணு வேற, பசுமையான சோலை வேற, பாலவனம் வேற, எல்லா மகமும் ஆயிருக்கும். அதுதான் மகாச்சரியமான ஜெகத் ரூபம், பார்க்கச்சே ஆச்சரியமா இருக்கு. அப்ராக்கிட்ட அசாதாரணமான திவ்ய ரூபம், சிவைகுண்டராத ரூபம், அப்ராகிருத ரூபம் தனக்குன்னு அசாதாரணமா இருக்கிற திவ்ய ரூபம், மகாச்சரியமான ஜெகத் ரூபம், ஜெகத்தா பரிணமிச்சிருக்கிறது எல்லாம் அவன் உருவம். இவை அவன் பக்கத்திலே சங்கதமாயிருக்கை, இது அவனுக்கு பொருத்தமாகவும் இருக்கு ரெண்டுமே. இதை பார்த்து அனுசந்தித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆழ்வார், அத்தியந்த விஸ்மிதர், ரொம்ப பிரீதி வந்தது. உடனே இவருக்கு துக்கங்கள்லாம் போயிட்டு அதை அனுபவிக்க அனுபவிக்க, அந்த துக்கம் போட உடனே என்னவர், ரெண்டையும் இந்த ரெண்டு விதமான ஆகாரத்தையும் இதற்கு முன்னால உள்ளபடி சொன்னார். எங்க அப்படின்னா, ஆயக்கூத்தா வாவனா வினையன் கண்ணா கண்கைகால் தூய செல்ல அலர்களா சோதி செவ்வாய் முகிதா சாயசாம திருவினை தன்பாசடையா தாமரணியில் வாசத்தலம் போடு உருவானே மாயா வாமனே மதுசூதா நீயருளாய், மாயா வாமனே மதுசூதா நீயருளாய், தீயாய் நீராய் நிதனாய் விசும்பாய் காளாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய். இந்த தீயாய் நீராய் நிதனாய் விசும்பாய் காளாய்னா பஞ்ச பூதங்கள், தீ நீர் நிலம் விசும்பு கால், கால்நக்க காத்து, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய். தொமேவ வாதாஜ பிதா தொமேவ தொமேவ பந்து சசகா தொமேவ தொமேவ வித்யா திமிழம் தொமேவ தொமேவ சர்வம் மம தேவதேவா. அந்த சர்வங்கத்த முதல்ல சொன்ன பூதங்களை, தாய் தந்தைங்கத்தை அப்படின்னு சொன்ன அனைத்து மகன்கத்தை காண்பித்தார். முதல்ல ஆரம்பிக்கத்தான் மாயா வாமணனே மதுசூதான, அது அவனுடைய ஆச்சரியமான ரூபம். வைகுண்டநாத ரூபம் மட்டும் இல்லாம இந்த ரூபங்களும் அவருடைய ரூபம், அதுவும் ஆச்சரியமான ரூபம். நம்ம ஆச்சரியமான ரூபமும் இருக்கு, உலகமாகிய ரூபமும் இருக்கு, ஒரே பாசுரத்துல ரெண்டையும், நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே. அதே மாதிரி 10 பாசுரங்கள்ல அந்த விஷயங்களை அனுபவிச்சுட்டு அடுத்த திருவாயுமொழியில் ஆரம்பத்தில் இதை அவதாரிகளை சாரிக்கிறார் திருக்குறையான் பிள்ளா. இந்த மாதிரி இருந்ததை ஆழ்வார் அனுபவிச்ச அவ்வளவு அழகாக, அந்த அனுபவிச்சதை தான் உள்ளபடியே சொன்னார், உள்ளபடி சொன்னாராம். சொன்ன உடனே அவருக்கு என்னன்னா, அவன் இருந்தா அது உள்ளபடி சொன்னோமே நமக்கு எப்படி முடிஞ்சது, அது உள்ளபடி பாசுரமா பண்ணோமே நமக்கு எப்படி முடிஞ்சது, இதுவும் நம்ம பண்ணல அவனே பண்ணான் அப்படிங்கிறதான் ஆழ்வார். இதுதானும் நிரூபித்தவாறே அவன் செயலாயிருந்தது. தான் பாசுரம் பண்ணதும் இந்த மாதிரி பாசுரம் பண்ணதும் அவருடைய செயலா இருந்தது. இத்தை அனுசந்தித்து அத்தியந்தனுகீனன் நான் என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவி தருடுவதே. அந்த பதங்கள் எவ்வளவு அழகா போடுறாங்க, அவருடைய அனுபவம், பிள்ளாங்களுடைய அனுபவம். தன்னை நிகீனனாயிருந்த நான், அத்தியந்த நிகீனனாயிருந்த என்னை கொண்டு திருவாய்மொழி சொல்லுவித்து அருடுவதே, பாடுவித்தில சொல்லுவித்து அருடுவதே, திருவாய்மொழி சொல்லுவித்து அருடுவதே என்று தம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவி தருணினவனுடைய சர்வசக்தித்துவம். அவன் இந்த மாதிரி பண்றதுக்கு சர்வசக்தனா இருக்கான். அது மட்டும் இல்ல, மீ உள்ள எத்தனையோ ஆத்மா இருக்கு, அவளை கொண்டு பண்ணிட்டு முடியும், அவளை எல்லாம் விட்டுட்டும் என்ன கொண்டு பாடினா முடியா, எங்கிட்ட வாத்சல்யம் சர்வஸ்வாமித்வம், எங்கிட்ட வாத்சல்யம், இந்த குணங்கள் அவன்கிட்ட இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நினைச்சு பிரீதி வந்துதான் இந்த திருவாய்மொழியில அதை சொல்றான். அதனால என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, என்ன பெரிய ஒசந்த கிங்கரன், அத்தியந்த கிங்கரனா சீகரிச்சான். ஏன்னா என்ன கொண்டு பாடிப்பிச்சான், அத்தியந்த கிங்கரனா சீகரிச்சான். ஒவ்வொரு நாளும் என்னை தன்னை போலே பரிசுத்தனாக்கி என்னை உபகரணமாக கொண்டு திருவாய்மொழி பாடும் தன்னுடைய சர்வசக்தித்வம், தன்னுடைய நிரவதிக தேஜஸ், இவைகளையும் எத்தை சொல்லி பதி, இதெல்லாத்தையும் எப்படி சொல்லி முடியும். இந்த பத்து பாசுரங்கள்ல ஒவ்வொரு பாசுரத்திலையும் தன்னை கொண்டு பாடுவித்தாங்கிறத பத்து பாசுரத்துல சொல்றேன். இதோட சுருக்கம் தான் அடிக்கடி சொல்றது, யானா இதனை தான் பாடு. இந்த பன்னால் பாடல் இன்கதிகள்ங்கிற இந்த பத்து பாசுரத்துல இந்த திருவாய்மொழியோட பெருமையை பேசுறேன். ஒரு ரெண்டு மூணு மட்டும் படிக்கிறேன், பாசுரத்தை படிக்கிறேன். என் சொல்லி நிற்பஞ்ஞான் என் இன்னுயில் இன்று ஒன்றாய் என் சொல்லால் யான் சொன்ன இன்கதி என்பது. நான் என்ன சொல்றது இவன் எனக்கு பண்ணத, பெருமாள் என்ன பண்ணா தெரியுமா, என்னுடைய இன்னுயிராக இருந்தான், என் இன்னுயில் இன்று ஒன்றாய், என் இன்னுயில் என்னுடைய ஆத்மா இருக்கொல்லையோ இன்னைக்கு ஒன்னா போயிடுது. எப்படி பெருமாளே யானாக பாடினானா, இந்த பெருமாள் வேற இந்த ஆத்மா வேற இல்லை, என் இன்னுயில் இன்று ஒன்றாய், யாரோடு ஒன்றாய், அவனோடு ஒன்றாய், என் இன்னுயில் இன்று ஒன்றாய், என்னுடைய ஆத்மாங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சதுங்கிற இன்னொரு அர்த்தம். அது என்ன ஒரு இன்னொரு ஸ்டேட்டஸ்னா, ஆழ்வார் பாடின திருவாய்மொழி பாழ்வாருக்குரிய ஏற்றம், ஆழ்வார் பண்ண திருவாமொழி அது மாதிரி ஆகுமா, அப்ப ஆழ்வாருக்கு ஏற்ற வருது, என் இன்னுயிர் இன்று ஒன்றாய், மற்ற ஆத்மாக்களை காட்டிலும் ஒசத்தியாக பேசும்படியான தன்மையாய். பாஷிகால சாதிக்கிறார், எப்பதாம் போர்கள் தியான வித்வஸ்தா செய்த கண்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம், நான் வஸ்துவானேன், இந்த ஆடவந்தாருடைய திருவுடித்தாம்பே தியானம் பண்ணத்தல, நான் வஸ்துவானே, இது இன்னது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு வஸ்துவான, ஆழ்ந்தவனுடைய அனுகிரகம், நான் வஸ்துவானே, we got an identity, that's because of his grace, the assurance of it. ஆழ்வார் சாரிக்கிறார், பெருமாள் என்ன இந்த மாதிரி பண்ண, இன்னும் இது இன்றொன்றா, என் சொல்லால் யான் சொன்ன என் கதி என்பிட்டு திருவாரூர் பண்ண, பெருமாள் பண்ண திருவாய்மொழி யாரா பண்ண, ஆழ்வார் பாண்ட, ஊர்ல இருக்கிறவா என்ன சொல்றா, திருமாலிஞ்சோட பெருமாள் பாண்டர்னு சொல்றாளா, பெருமாள் பாண்டர்னு சொல்றாளா, ஸ்ரீரங்கம் பெருமாள் பாண்டர்னு சொல்றாளா, என்ன சொன்னா, என் சொல்லால் யான் சொன்ன இன்கதி என்பது, ஆழ்வார் சொல்ற என்ன போக்யம், என் சொல்லால் யான் சொன்ன இன்கதி என்பது, என் வாய நான் சொன்னதுங்கிறார் இல்லையா, பெருமாள் பாடினா சொல்லலையே, இந்த மாதிரி பாடி எனக்கு பேர் இருந்தவன் யாரு, தன் சொல்லா தான் தன்னை கீர்த்தித்தமாய், வெளிட பேர் இது, வாஸ்தவத்துல தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தமாய், என் சொல்லால் யான் சொன்ன இன்கதி என்பித்து என்று ஏற்படுத்தி தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயம். என் முன் சொல்லும் மூவுருவாம் முதல்வனேன்னு சொல்லி அழகாக சொல்ல. அது மட்டும் இல்ல, இன்கவி பாடும் பரமகவிகள்னு முதலாழ்வார்களாம், அவா கூட திருவாமொழி பாடியா இவரை கொண்டு பாடுவித்தானா. இன்கவி பாடும் பரமகவிகளால் தன்கவி தான் தன்னை பாடுவியாது, இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் வைகுந்தநாதனே. இதுதான் திருவாய்மொழியை பற்றி ஆழ்வார் சொல்றது. எதுக்கு சொல்றேன்னா, பெருமாளே வந்து தன்னை பாடுறதுக்கு யானாக தன்னைத்தானே பாடினான். இதே மாதிரி சுவாமி தேசியம் சாய்க்கிறார் பாதுகா தரிசனத்துல, பாதுகாதேவியை பார்த்து பாதுகாதேவிய ஷடாடி சாதிச்சா பாதுக தலையிடப்பட்டது. ஷடாடி பாதுக தலையிடப்பட்டது பாடினவனே எனக்கு ஒரு சடக்குல ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கு தேசியம் சாய்க்கிறார். பட்ட உடனே நாங்க பாடசாலை இருக்கிச்சேன், வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா நான் ரொம்ப வேண்டியவனா இருந்தேன், பசங்க என்ன பண்ணுவோம், ரிஸ்டில தான் சொல்லிக்க மாட்டேன், ரிஸ்க் வாட்ச் வாங்கி தான் போட்டுக்கோம் வெளியே பார்த்துக்கோம். அது ஒரு ஆசை. அதுமாரி சில பசங்க பாட்டே வாங்குவான், அவளுக்கு ஏதோ ஸ்காலர்ஷிப் பார்த்து வாங்குவான். வாங்கிட்டு என்ன பண்ணுவானா, அங்க ஒரு கடை இருக்கும், அதுல கொண்டு போய் அதுக்கு கோல்டு கிழித்து கொடுக்கணும். அது ஒரு ஃபேஷன் அப்ப கோல்டு கெட்டு கொடுத்துவான் இல்லையா. அதே மாதிரி பாதுகா சாதிச்ச உடனே தோணுச்சான், ஆஹா தலைக்கு ஒரு ஆபரணம் வந்துருக்கு, தலைக்கு ஒரு ஆபரணம், அது அலங்காரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லித்தான். திலகேசி சிரோமே சௌரி பாதா மணித்வம், என்னுடைய தலைய திலகமிட்டதாக்குகிறாய், அலங்காரமாக்குகிறாய். திலகம் உலகுக்கா என்ன, திருவேங்கடத்தியம் பெருமானே, திருவேங்கடத்தியம் பெருமான் உலகத்துக்கு தான் அலங்காரமா திலகம். அழுவா சாய்கிற திலக எதி சிரோமே சௌரி பாதா பணித்வம். உடனே அந்த பாதுகப்பட்டத்தால என்னாச்சான், இவர் மனசுல பாதுகையை பத்தியே நினைவுகள் வந்துதான். இந்த பாதுகையை பத்தி வந்த நினைவுகள் இவருடைய நினைவுகள் இல்லையா, பாதுகையே நினைவாக உருக்கொண்டாள்கிற பட்டது நின்று பாதுகாதான். ஆனா பாதுக உருக்கொண்டது பலவாக மனசி பஜசி, என் மனசுல நித்தியம் பூமிகாம் பாவனாட்சியாம் பாவனை உன்னுடைய நினைவலைகள் என்னும் உருக்களை அடைந்தாய். நான் சொல்ற தம்பி சரியா இருக்கா, மனசி பஜசி மனதில் ஆகிறாய் நித்தியம் எப்பொழுதும் பூமிக்காம் பாவனாச்சாம் பாதுகாத சுதச்சன் சொல்ற ஸ்லோகம். என் மனசுல முழுக்க என்ன தெரியுமோதே இருக்கு, உன்னை பத்தி நினைவே இருக்கு. எனக்கு எப்படியா வரும், எனக்கு எப்படி உன்னை பத்தி நினைவு வரும், வராது. அந்த நினைவா நீயே ஆன, அந்த நினைவா நீயே ஆன. மனசி பஜசி நித்தியம் பூமிக்காம் பாவனாச்சாம். இந்த மனசுல இந்த மாதிரி எண்ணம் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அது உள்ள தங்குமா, உள்ள தங்குமா, யாரோ திடீர்னு இப்படி குத்தினா என்ன, அது உடனே சிலுப்புறோம் திடீர்னு பார்க்கறோம். அது அதுதானே சுவாமி, இது எங்க உதைக்கிறது, குத்தினது எங்க போய் படுறது, உடம்புல குத்தினா வழி யாருக்கு, மனசுக்கு. அந்த மனசு உடனே என்ன பண்றது, ஆக்ஷன் பண்றது. அதே மாதிரி எண்ணமா வந்தது உள்ள தங்காது, உடனே இமீடியட்டா அதோட அவுட் போரி. அதை சொல்ற எப்படி இங்கத்த சொல்ற பாதுகாதேவியே, தலையில அலங்காரமான மனசுல எண்ணமா நீயே ஆன. உடனே என்ன ஆயிட்ட தெரியுமோ, ஸ்லோகமான ஸ்லோகம்னு சொல்லல, அவர் பச்சா சீச்ச வாக்கடியும் பெரிய விபவம், அதோட பெருமைகள் வாக்கோட பெருமைகள். வியக்தி மிக்கம் பிரயாதா, என்னுடைய வாக்கின் பெருமைகளால் வெளிப்பட்டார். வாக்குக்கு எது பெருமை, அழகா பேசுறது. வாக்குக்கு பெருமை நன்னா பேசுறது. வாக்குக்கு பெருமை கருத்தோட பேசுறது. என் வாக்குல நீயே பெருமையா வந்த, நன்னா வந்த, வார்த்தையா வந்த, பதமா வந்த, சொல்லா வந்த, வரிகளா வந்த, ஸ்லோகமா வந்த, பத்ததியா வந்த காவியமான இது எல்லாம் நான் பண்ணல, பாதுகாதீரே நீயே. எனக்கு அலங்காரமான எண்ணமான பாக்களான சரிதான எல்லாமே நீதான். தரிய பரிணதமே தாதிசம் பாகதேயம், என்னுடைய அதிருஷ்டம் நீ என் மேல பட்டது. இத்தனை வடிவு கொண்ட எல்லாமே என்னுடைய அதிருஷ்டம் தான். இதே மாதிரி நான் பேசினேன் அப்படின்னா அது அந்த ஆச்சாரியன் பேசி வச்சார். பாதுகாவே ஆச்சாரியன், எனக்கு பாதுகைனாக்கா ஆண்டவன் தான். அந்த திருக்குறள் அந்த ஆண்டவன் உள்ள வந்து என்னுடைய ஒவ்வொரு நரம்புடையும் ஒவ்வொரு திசுடையும் வியாபிச்சாதான் நான் இதை பேச முடியும். அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்ற வார்த்தானதும் காலக்ஷேபமோ இன்னொன்னு இங்க வந்து உட்காதச்சு நினைக்கிறதோ அவ தனியனை சொல்லி அனுப்பிச்சா இத்தனை அனுகிரகம்ங்கிறது கிடையாது. நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன், இதை சொல்லக்கூடாது, இது ஒரு குறவு. சுவாமி இந்த மாதிரி சொன்னார்னா பெருமைன்னு நினைச்சிட்டு சொல்றேன், அது ஒரு குறவு. அவருடைய பிச்சை போட்டதுதான் நான்கிற எண்ணம் தான் மிஞ்சி நிக்கணும். இதுவரை சுவாமி என்னை பத்தி பெருமையா பேசினார், நீ போடா என் நோட்ஸ் உனக்கு வேண்டாம், நீ சுயமா சொல்ற சக்தி இருக்கு, என்னென்ன சொல்லுவேடான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாக்க. நோட்ஸ் கேட்டேன், உனக்கு என் நோட்ஸ் தேவையில்லைடான. அந்த மாதிரி ஒருத்தர் எப்பேற்பட்ட டைட்டில் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னி வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லா தெரியாது. ஆனா எனக்கு அந்த மாதிரி என்ன ஒருத்தர் அனுகிரகிச்சிருந்தாக்க எத்தனை அனுகிரகம். பெரியவாச்சனா வீரராவன்னா கீதாபாஷன் சொல்லுவான், கீதாபாஷன் தான் சொல்லிடாமே ஆண்டவன் சாச்சாச்சு அப்படி. அது ஆசிரம் அவனுக்கு நோட்டு சியாந்தி சாச்சாரு வீரராவாச்சார் உங்க பாதுகாசம் முழுக்க நல்லா நுற்றுவாமே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற வாத்தே சொல்லுவேன், நுற்று நுற்றுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவன் எல்லாருக்கும் எனக்கு பாதுகாசம் நுற்றுங்கிற அபிப்பிராயம். அந்த மாதிரி என்ன ஒசத்தியாவே பார்த்தவன், என்ன தாழ்த்தியே பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி பார்க்கவே தான் நான் இன்ன வரைக்கும் உயர்வா இருக்கேன். மற்றவாதோட நான் கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்குன்னு இருக்கிற உயர்வு இருக்கு. நான் சொல்ற வார்த்தைகள் எனக்கு ஒரு அனுபவம், ஆச்சாரியாருடைய அனுகிரகம், ஆழ்வாருடைய அனுகிரகம். இந்த மாதிரி ஆச்சாரியார் நிறைய எனக்கு அனுகிரகிக்கிறான். அந்த அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறது பிரயாசையே இல்லாம, எனக்கு எதுவுமே இல்லாமல், சரக்கு முதல் எதுவும் இல்லாமல் நான் அத்தனை சொல்றேன்னாக்க அது அந்த சுவாமி என் முழுக்க வியாபிச்சிருக்கிறது தான். அவரிடத்துல எனக்கு பக்தி அவ்வளவு கிடையாது, அவருக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம். நான் சொல்லணும்னு அவர் நினைக்கத்தால்தான் நான் சொல்றேன்னு சொல்றேன், நானா சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஆழ்வார்கள் காண்பிச்சிருக்கான், தேசிகன் காமிச்சிருக்காரு, அதே வழியில சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் ஆண்டவனுடைய திருவிட்ட நட்சத்திர தினத்துல வந்து இந்த மாதிரி ஆண்டவனுடைய அனுபவம்னா நான் சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அவர் அனுகிரகிச்சிருக்காரு, ஒவ்வொரு சிஷ்யாலையும் அனுகிரகிச்சிருக்காரு, தன் அபிமானிகளை அனுகிரகிச்சிருக்காரு, ஒவ்வொருத்தையும் இவ்வளவு பிரியத்தோட படகிருக்காரு. அது அவருக்கே அசாதாரணமானது அப்படிங்கிறது அனுசந்தானம் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். மற்ற அனுபவங்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றும் புகிர்ந்துக்கலாம். பாக்கியம் திருநட்சத்திர நாள்ல அதை ஸ்மரிக்கும்படியான எனக்கு பாக்கியத்தை தந்த சிவசன் சுவாமி மேல இத திருச்சபி சாத்தக்கூடிய பாகவதாருக்கும் மங்களாசாசனங்களை தெரிவிச்சுக்கிறேன். குஜாரி சிம்மாய கல்யாணம் கொடுத்தாருன்னு ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவினுமா